श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि ज्ञानानंदमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानां हयग्रीवं उपास्महे। विशुद्ध विज्ञान घनस्वरूपं विज्ञान विष्टानन बद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। विशेषवित्पारिषदेषु नाथ विदग्धगोष्ठी समराङ्गणेषु जिगीषतो मे कवितार्किकेन्द्रान् जिह्वाग्रसिंहासनमभ्युपेयाः। वन्दे लक्ष्मीहयग्रीवं पुरो मे मार्गदर्शकम् येनापक्वमतिर्नूनं किञ्चिद्भूता हि संस्कृता अच्युतसम्प्रदायान्मां च्युतं मुकुन्द मे गुरो अरक्षदनुकम्पाते पदमनुसराम्यहं। पद्मनाभगुरुं वन्दे सदाचार्यमहं सदा कुलीनं दीक्षशीलादि विग्रहं शुद्धवैदिकम्। रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकम्। लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। यो नित्यमच्युतपदां भुजयुग्मरुक्म व्यामोहतस्ततितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। सीरुण्डुदूप्पुल् तिरुवेङ्कटमुडयान् पारुण्णच्चुन्नपयमुयुल् ஓருண்டுதானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமலவும் வாழ்வு. ஏந்த பெருங்கேத்தி ராமானுஜ முனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன். ஆய்ந்த பெரும் சீரா சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பெறாத உள்ளம் பெற வாந்திகழும் சோலை மதிலரங்கர் வன்புகமேல் ஆன்ன தமிழ் மறைகளாயினமும் ஈன்ன முதல் தாய் சதகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுஜன். எங்கள் கதியே இராமானுஜமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோன் ஈந்த மறை ஆயிரம் அனைத்தும் சங்கு மனம் நீ எனக்குத்தா. நமசபாயை எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் நான்காவது நாள். செகந்திராபாத்தில் இருக்கக்கூடிய இந்த கேசே ஸ்கூல்ல தேசிக சபா நடத்தக்கூடிய அந்த ராமானுஜ ஜெயந்தியை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த பத்து நாள் உபன்யாசத்துல நான்காவது நாள். இந்த பட்சிகள்லாம் வருமானு பார்த்தா நம்ம சீக்கிரம் ஆரம்பிச்சிட்டோம் போல இருக்கு. நேற்றுக்கு உபன்யாசத்தை ஆரம்பிக்கச்சே இந்த பட்சிகள்லாம் நேற்றுக்கு முந்தைய நேற்றுக்கும் அவைகள் கூவுறதை பார்த்துட்டு அடியனுக்கு ஒரு சின்ன கற்பனை தோணித்து என்னன்னா சொல்ல போற விஷயமோ பாஷ்யக்காரரை பத்தி ஒன்னு நான் சொல்றேன்னு கூட அடியனோட கூட அவைகளும் சொல்ற மாதிரி இருந்தது. இல்லாட்டி இவ்வளவு சுமாரா சொல்றானே நம்மளாவது சொல்லுவோமேனு சொல்லிட்டு நான் சொல்றேன்னு சொல்ற மாதிரி இருந்தது. இன்னைக்கு காணும் ஒருவேளை நல்லா சொல்றோம் போல இருக்கு தெரியல. அதனால நம்ம சம்பிரதாயத்தில் நிறைய ஐதிஹ்ய விசேஷங்கள் இருக்கு. பூர்வாச்சாரியர்கள் அவளுடைய சரித்திரத்தில் பார்க்கச்சு இந்த பிலாசபியை வந்து அவ வாழ்ந்து காட்டியிருக்கா. அப்ப அவளுடைய காலக்ஷேப கோஷ்டியில நடந்த நிறைய சம்பவங்கள் நம்ம ஐதிஹ்யமா அனுபவிக்கிறோம். அதுலயும் குறிப்பா குரத்தாழ்வானுடைய திருக்குமாரர் பராசர பட்டர் ஒரு ரிமார்க்கபிள் ஜீனியஸ். அவர் ஒரு வாட்டி அவருடைய காலக்ஷேபத்தில் ஒரு சின்ன சர்ச்சை, என்ன சர்ச்சைனா சுவாமி விளம்பிச்சு ஆரம்பிக்கிறார், லேட்டா ஆரம்பிக்கிறார் காலக்ஷேபத்தை. ஒரு ஸ்ரீவைஷ்ணவர் வந்தவொடனே ஆரம்பிக்கிறார். அப்ப முதல்ல வரிசையில் உட்காந்துருக்கவெல்லாம் பாக்கிற, என்னடா நம்ம எல்லாம் வந்து 10-15 நிமிஷம் முன்னாடி வந்து உட்காந்துருக்கோம் டெய்லி, இவர் லேட்டா வர்றாரு டெய்லி. சுவாமியை உள்ளேந்து வந்து வந்து பாக்கிறார், அவர் வரலன்னு திரும்பி போறார். அப்புறம் வந்துட்டாரு கலெக்ஷன் ஆரம்பிக்கிறார். அப்படி லேட்டா வர வியக்தியோ என்னமோ பெரிய ஞானவானும் இல்ல, டெய்லி ரங்கநாதர் கோவிலுக்கு போயிட்டு லேட்டா வந்துட்டு இருக்கார், அவர் பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டு வந்துட்டு இருக்கார். இவா பாக்கிறா, ஒரு நாள் கேட்கணும் தோன்றது, இருந்தாலும் ஆச்சாரியாச்சே கேட்கல. 4 நாள் 5 நாள் பார்த்தா 5வது நாள் இவாளுக்கு கேட்கணும் தோணிருது. அவர் வரத்துக்கு முன்னாடியே சுவாமி காலக்ஷேபத்தை ஆரம்பிக்கலாமே அப்படின்னா, இல்ல இல்ல அப்படின்னு சொன்னார். என்ன சுவாமி, நாங்களும் பார்த்துட்டு இருக்கோம், மறுநீர் வந்து அவருக்கெல்லாம் போய் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, அவர் லாஸ்ட் பெஞ்சர் தானே அப்படின்னு சொன்னார். அப்ப பட்டர் அவளுக்கு ஒரு பாடத்தை கற்பிக்க நினைச்சார், சரி அவர் வரட்டும் நம்ம அதுக்குள்ள ஆரம்பிக்கலாம். உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், தத்துவம்னா என்ன அப்படின்னு கேட்டார். இவால நிறைய வாசிச்சவா, நிறைய வாசிச்சாலே குழப்பம் தான், தீர்மானத்துக்கு வரமாட்டா சீக்கிரமா. அவ சொன்னா நியாய மதத்துல இந்த மாதிரி சொல்லிருக்கு, வைசேஷிகம் இப்படி சொல்றான், சாங்கியம் இப்படி சொல்றான், யோகம் இப்படி சொல்றான், அத்வைதம் இப்படி சொல்றது, நாம இப்படி சொல்றோம். சரி போட்டோம், ஹிதம்னா என்ன அப்படின்னு கேட்டார். உடனே அவளும் வந்து இப்படி எல்லாம் நிறைய வழிகள் இருக்கு, புருஷார்த்தம் என்னன்னு கேட்டார். மறுபடியும் இதே சொன்னார், சரி வெயிட் பண்ணுங்கன்றார். உடனே அந்த ரங்கநாதரிடத்தில் ஈடுபட்ட அந்த பக்தர் வந்தார். வந்த உடனே சுவாமி கூப்பிட்டார், சுவாமி இப்படி வாரும் அப்படின்னார். உங்கள்கிட்ட சில கேள்விகள் கேட்கணும் அப்படின்னார். அவர் சொன்னார், சுவாமி என்ன அடியனுப்பே பரீட்சை பண்றேன்னார். இல்ல இல்ல நீ சொல்லுமே, தத்துவம்னா என்ன அப்படின்னு கேட்டார். அவர் ஷாக் ஆயிட்டார், என்ன சுவாமி இப்படி கேட்கறாரு அடியனை பார்த்து, இங்க இருக்கானே இந்த ரங்கநாதன் தான் தத்துவம் அப்படின்னார். சரி ஹிதம் என்ன சுவாமினர், மறுபடியும் அடியனை ஏதோ இன்னைக்கு சோதிச்சு பாக்கிறீர், அடியன் மேல ஏதோ கோபம் போல இருக்கு, ஹிதமும் இந்த ரங்கநாதன் தான் சுவாமின்னர். சரி புருஷார்த்தமான வேற சொல்லுவாரோன்னு நினைச்சு, சரி சுவாமி புருஷார்த்தம் என்னர், அவர் கீழே உந்து சேவிச்சுட்டார், சுவாமி இன்னைக்கு ஏதோ தீர்மானமா இருக்கீர் அப்படின்னு, புருஷார்த்தமும் இந்த ரங்கநாதன் தான் சுவாமின்னர். உடனே பட்டர் அந்த கேள்வி கேட்டவெல்லாம் பாக்கறா, அப்ப அவெல்லாம் தலையை குனிஞ்சு நிக்கிறலாம், என்ன சமாச்சாரம் அப்படின்னு கேட்டா, இதுதான் அந்த தீர்மானமா இருக்கக்கூடிய ஞானம், இது வாசிச்சா வராது, வாசிக்கிறது டைம் பாஸ் தான், அது ஆச்சாரிய கிருப்பையோ அல்லது பகவானே நம்ம மேல ஒரு கடாட்சத்தை கொடுத்தாலே ஒழி அந்த தீர்மானம் அந்த கன்விக்ஷன் வராது. பெருமாள் தான் தத்துவம், தத்துவம் தான் என்னன்னு கேட்டா, எதை நம்ம தெரிஞ்சுக்கணும் முக்கியமா, அதுல ஃபோர்மோஸ்ட் அல்லது பிரைம் தத்துவம் என்னன்னா பெருமாள் தான். பெருமாள் தெரிஞ்சிருந்தா போதும், ஹிதம்னா வழி, வாட் இஸ் தி மீன்ஸ் சொல்றாலும் அதான் ஹிதம். நார்மல் லைஃப்லயே கூட நமக்கு பார்க்கச்சு, வாட் இஸ் த கோல்னு கேட்கறான், வாட் இஸ் த மீன்ஸ் அண்ட் வாட் இஸ் தி ரிசல்ட் ஆஃப் அட்டனிங் தட் கோல்னு இருக்கு, விசாரம் இருக்கு. எந்த பிசினஸ் பண்ணா கூட இதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்ப அந்த மாதிரி பார்க்கச்சே, புருஷார்த்தமும் வந்து அவனை அடையறதுக்கு என்ன பயன் கேட்டா, அவனை அடையறதுதான் பயன். இந்த ஞானம் இருந்ததுனாலே, நிலைச்சு இருந்ததுனாலே எந்த விதமான காலக்ஷேபமும் தேவையில்லைன்னு தோன்றது. ஆனா அதுக்காக காலக்ஷேபத்தை திரஸ்காரம் பண்ண முடியாது, ஏன்னா காலக்ஷேபம் மூலமா தான் இந்த விசுவாசமானது நிலைச்சு இருக்கும். ஏதோ ஒரு தடவை உபன்யாசம் கேட்டவன் கரெக்டா புரிஞ்சிருத்துன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஸ்ரீரங்கத்தை கிளம்பி போயிட்டா வச்சுக்கோங்க, அங்க இருக்கவெல்லாம் வியரா, என்னன்னா அந்த மாதிரி உபன்யாசம் பண்றவெல்லாம் எங்க ஸ்ரீரங்கத்தை பத்தி எல்லாத்தையும் சொல்லிடுறா, அங்கேருந்து எல்லாம் வீட்டை வாங்கிட்டு ஸ்ரீரங்கமானது தமிழ் எழுதுற மாதிரி ஸ்ரீரங்கமா ஆயிட்டு இருக்கு, அதனால எல்லாரும் ஸ்ரீரங்கத்துக்கு போக வேண்டாம், அங்கங்க என்னென்ன பெருமாள் எழுதிருக்காரோ பிரதானமா அவாவா ஊர்ல என்ன எழுதிருக்காரோ, இல்ல இருக்கிற இடத்துல அங்கேயும் பெருமாள் எழுதுக்க வச்சா ரூபத்துல அங்கேயே கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தா கூட அது ஸ்லாகியமான ஒரு விசேஷம்தான். கைங்கரியம் பண்றவங்களுக்கு கைங்கரியம் பண்ணணும், அது இன்னும் வசதியான ஒரு காரியம். அமெரிக்காவில் நான் சொல்ல போற விஷயம் அவருக்கு ஒத்துக்க மாட்டார், இருந்தாலும் அவருடைய பேரை திருநாமத்தை அடியான் சொல்லணும். வீரவல்லி ரகுநாதன் சுவாமி ஒருத்தர் இருக்கார், அவரோட பேசினப்ப அவர் சொல்ற விஷயம் இதுதான், சுவாமி பெருமாளுக்கு கைங்கரியம் நிறைய பேர் இருக்கா, அடியனுடைய குறிக்கோள் வந்து கைங்கரியம் பண்றவாளுக்கு கைங்கரியம் பண்ணணும், அது மனசுல நல்லா பதிஞ்சிருக்கு அடியன் அவர் சொன்ன வார்த்தை. அது மாதிரி எங்க நம்ம அதை பார்த்து நம்ம பக்கத்துல யார் இருக்காலும் பார்க்கலாம், அவளுக்கு கைங்கறி மட்டும் நம்மளோட புருஷார்த்தமா எடுத்துக்கலாம். அப்படி இந்த இது எல்லாமே எங்க கொண்டு போய் சேர்றதுன்னு கேட்டா, நம்முடைய தர்சனத்துக்கு இருக்கக்கூடிய விசேஷம் இதெல்லாம். அன்னைக்கு சொன்ன மாதிரி எதையும் ஒதுக்க வேண்டாம், யாரையும் இருக்க வேண்டாம், எல்லா இடத்துலயும் பெருமாள் இருக்க. இங்கதான் இருக்கான்னு நம்ம குறிப்பிட்டு சொல்லல, ஏன்னா அப்படி சொல்லிட்டா மற்ற மதங்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் இருக்காது. இந்த இடத்துக்கு போயிட்டு இருந்தாதான் ஆச்சுன்னு நம்ம சொல்லவே இல்லை. பாஷ்யக்காரருடைய அந்த கட்டளைகள் பார்க்கச்சே கூட இதை பண்ணு இல்லாட்டி இதை பண்ணு இல்லாட்டி இதை பண்ணு, கடைசியில ஒரு பாகவதோட நிகழ் சொன்னாரே ஒழிய இங்கதான் போய் வாசம் பண்ணு சொல்லல. ஏன்னா பெருமாள் எல்லா இடத்தையும் இருக்கார், அதுதான் நம்மளுடைய மதத்தினுடைய விசேஷமான அம்சம். இன்று முதல் யதிராஜ வைபவம்னு ஒரு கிரந்தம் இருக்கு, ஆந்திர பூர்ணர், அதாவது வட்டுக்க நம்பின்னு சொல்லக்கூடிய ஒரு மகான், அவரால் இயற்றப்பட்ட எழுதப்பட்ட கிரந்தம் அது. இவர் பாஷ்யக்காரருக்கு நேராக சிஷ்யராக இருந்தவர், ஆதிலிருந்து இல்லை பின்னால் வந்து சேர்ந்தவர். பாஷ்யக்காரர் மேல்கோட்டை பக்கம் ஒரு தடவை அந்த பக்கமாக தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டப்ப அங்க பாஷ்யக்காரோட கோஷ்டியில் சேர்ந்தவர். இவருக்கு என்ன விசேஷம்னு சொன்னா, தேவமற்றறியேன் குருகூர் நம்பின்னு சொன்ன மதுரகவியார் மாதிரி, மதுரகவி ஆழ்வார் மாதிரி, பாஷ்யக்காரோட கைங்கரியமே எனக்கு போரும் அப்படின்னு தீர்மானமா இருந்த ஒரு பாகவத நிஷ்டர் அல்லது ஆச்சார நிஷ்டர். நம்பருமாள் கைங்கரியம் கூட வேண்டாம், நம்பருமாள் தர்சனம் கூட வேண்டாம்னு சொன்னவர். ஒரு தடவை வீதியில ரங்கநாதன் எழுதியிருந்தப்போ பாஷ்யக்காரர் ரங்கநாதன் சேவிக்க எழுந்து முற்பட நீரும் வாரும் சொன்னப்ப, இல்ல சுவாமி எனக்கு அடிப்படையில வேலை இருக்கு, ரங்கநாதன் நீர் போய் சேவிச்சுட்டு வரும், எனக்கு உங்க கைங்கரியம் தான் முக்கியம். பாஷ்யக்காரருக்கு க்ஷீர கைங்கரியம், அதாவது ஒரு ஒரு காரியத்தை ஒவ்வொருத்தர் எடுத்துட்டா, அது மாதிரி டெய்லி அவருக்கு பால் க்ஷீரத்தை கொடுக்கக்கூடிய கைங்கரியத்தை மேற்கொண்டவர் இந்த வடுக நம்பி. அந்த கைங்கரியத்தை பண்ணாலே போறும். சைக்கலாஜிக்கலா பார்த்தா கூட ஏதோ ஒரு காரியத்தில் நம்ம லக்னமா இருந்து அந்த காரியத்தை ஒழுங்கா பண்ணாலே மனசானது சஞ்சலம் இல்லாம இருக்கு. அதுதான் இங்க சொல்லப்படக்கூடிய விஷயம். எல்லாரும் ஒரே இடத்துக்கு ஓடும், எல்லாம் ஒரே கைங்கரியத்தை பண்ணணும் அவசியம் இல்லை. ஒருத்தர் கேட்டார், சுவாமி எல்லாம் மோட்சம் எல்லாம் எல்லாருக்கும் மோட்சம் கிடைக்கிறது, எல்லாம் ஸ்ரீவைகுண்டம் போறோம், அங்க போனா கான்ஃபிளிக் வராதா அப்படின்னு கேட்டார். என்ன கான்ஃபிளிக்ட்னர், பெருமாளுக்கு ஒரே கைங்கரியத்தை பல பேர் செய்யறதுக்கு ஆசைப்பட்டா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டார். இல்லையா, ஆதி ஜேஷ்னே கொஞ்சம் சுவாமி எப்ப பாரு நீ தான் ஆதி அனாதிகாலமா நீர் பண்ணிட்டு இருக்கே, கொஞ்சம் அப்படி போக நான் பண்ற அந்த காரியத்தை சொன்னா சொல்லாமே அங்க போய் எல்லாரும் கேட்டா, அப்படிலாம் வராது. ஏன்னா இங்க நம்ம அஞ்ஞானம் இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கோம். அங்க போயிட்டா ஒருமித்த கருத்து தான், இன்னொருத்தர் பண்றதை பார்த்தே நம்ம இப்ப அனுபவிக்காம அனுபவிச்சுட்டு இருக்கோம், அனுபவிப்போம் அங்கேயும். இங்கேயும் ஒருத்தர் கைங்கரியம் பண்றாரு அப்படின்னா அண்ணா பண்றாருப்பா அப்படின்னு இருக்கோம் பாருங்க. அது மாதிரி அங்கேயும் போய் ஒருத்தர் பண்ணச்சே நமக்கு அந்த திருப்தியானது ஏற்படுறது. அது மாதிரி எல்லாரும் எல்லா கைங்கரியத்தையும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏதோ ஒரு கைங்கரியம் நமக்கு கிடைக்கிறதா அதுலயே ஸ்டெட்ஃபாஸ்ட்னு சொல்லுவா இங்கிலீஷ்ல, அது மாதிரி அதை பண்றதே உச்சிதமான காரியம். அப்படி வாழ்ந்திருக்கா நம்முடைய ஆச்சாரியர்கள், அவளுக்கு இருக்கக்கூடிய சிஷியர்கள்லாம் அப்படி வாழ்ந்திருக்கா. அதுல யதிராஜ வைபவம்னு சம்ஸ்கிருதத்துல ஒரு 113-114 ஸ்லோகங்கள் கொண்ட ஒரு சின்ன கிரந்தம் இது. அதை நல்லா எடிட் பண்ணி போட்டிருக்கா வரதாச்சாரியர்ன்ற ஒரு ஸ்காலர் கொடுத்திருக்கார், ஜம்முன் எழுதியிருக்கார். அதுல அவர் சொல்லச்சே சொல்றாரு, இந்த கிரந்தத்துக்கு என்ன விசேஷம்னு கேட்டா, இதுல ஒன்று காவிய அலங்கார விசேஷங்கள்லாம் நம்ம பார்க்க வேண்டாம். பாஷ்யக்கார காலத்திலேயே ஒருத்தர் இருந்து அப்ப சொல்லியிருக்காருன்னா இதை நம்ம ட்ரஸ்ட் பண்ணலாம் நிறைய. ஏன்னா என்ன ஆகும் கேட்டா, விற்பாந்தங்கள் வந்து காலமாக ஆக இட் கெட்ஸ் எக்ஸாஜிரேட்டட், நம்ம கண்ட்ரோல் இல்ல. அது ஒரு விஷயமானது சின்ன விஷயமா இருக்கிறது பெரிய விஷயமா ஆயிடும். அப்ப அவர் சொல்றாரு, இது கொஞ்சம் ஆத்தென்டிகேட்டடா இருக்கு. என்ன பாஷ்யக்காரர் காலத்திலேயே அவர் இன்னும் கொஞ்சம் ஹிஸ்டரிக்கு க்ளோஸடா இருக்கு, எழுதப்பட்டதுனால இதை நம்ம நம்பி வாசிக்கலாம்னு சொல்றார். அடியனுடைய பர்சனல் கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி வைபவங்களை வாசிக்கச்சே நம்ம அதிகமா அவைகள்ல சர்ச்சையில ஈடுபடாம இருக்கிறது நல்லது. ஏன்னா நிச்சயமா ஆச்சாரிய புருஷர்கள்லாம் வந்து அவதாரங்கள் தான், அவெல்லாம் ஏதோ அம்சத்தினுடைய அவதாரமோ அல்லது எம்பெருமானுடைய அவதாரமோ கூட இருக்கட்டும், அந்த ஃபேக்ட் நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணாம அவளுடைய சரித்திரத்தை பார்த்து அவளுடைய கிருதிகளை பார்த்து அவ என்ன பண்ணிருக்கான்றதை வச்சுட்டு நம்ம அவளுடைய சைஷ்டத்தை அனுபவிக்கலாம். ஏன்னா இதை விட்டுட்டு நம்ம அதை மட்டும் எடுத்துட்டா என்ன ஆறுதுன்னு கேட்டா, எல்லாரும் எல்லாருடைய அவதாரம்னு சொல்ல இப்ப அவதாரங்களுக்கு சண்டை வந்துடும். அப்புறமா இந்த அவதாரம் பெருசா அந்த அவதாரம் பெருசான்னு சொல்லு, வேண்டாமே. அவளுடைய நம் அவளுடைய லைஃப் ஹிஸ்டரி நம்ம கிட்ட இருக்கு, அவ பண்ணி வச்சிருக்கக்கூடிய கிரந்தங்கள் நம்ம கிட்ட இருக்கு, காரியங்கள் இருக்கு, அதுக்கே நம்ம ஒரு மேன்மைய பார்க்கலாம்ன்றது அடியனுடைய ஒரு கருத்து. ஏன்னா இதுல இருக்க கான்ஃபிளிக்டோட அதுல இருக்க கான்ஃபிளிக் ஜாஸ்தி. அவர் வந்து யாரு யாரு சேவிச்சார் அப்படின்னு விசாரிப்போம். திருப்பா அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கார், உந்து மதகளின் பாசனம் அனுசந்தானம் பண்ணிச்சு, அங்க சேவிச்சது பெரிய நம்பியினுடைய குமாரத்தியா அல்லது திருக்கோஷி நம்பியுடைய குமாரத்தியா அடியனை பொறுத்தவரைக்கும் இந்த விசாரமே தேவையில்லை. விழுந்து சேவிச்சான்றதே போதும், அதுதான் அவரோட பாவம். யாரும் சேவிச்சா என்ன இப்போ? அதனால இந்த ஹிஸ்டரியை நம்ம வாசிக்கச்சு அதுல நமக்கு சில விஷயங்கள் உடன்பாடு இல்லையோ அதை அப்படியே விட்டுடுறது பெட்டர். இப்ப இதுல வரதாச்சாரிய சுவாமி குறிப்பிடுற முக்கியமான ரெண்டு மூணு விஷயங்கள் இவர்கள் குறிப்பிடல. என்னன்னா காஞ்சி பூர்ணர் திருக்கட்சி நம்பிகள் சுவாமியோட கிரகத்துக்கு எழுதினப்ப அவர் அவருடைய அந்த உச்சிஷ்ட விசேஷத்தை அம்சரிக்கணும்ன்ற ஒரு எபிசோடு இதுல இல்ல. அதே மாதிரி பாஷ்யக்காரர் வைஷ்ணவர் அனுப்பி அவருடைய தேவிகள் அவருக்கு பிரசாதம் கொடுக்க மாட்டேன்னு சொன்ன விஷயமும் இதுல குறிப்பிடல. அதற்கு மேல ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றார், கோஷ்டி பூர்ணர் அதாவது திருக்கோஷூர் நம்பி பாஷ்யக்காரருக்கு சில ரகசியங்களை சொல்லி வைக்க அவர் அந்த கோபுரத்து மேல இருந்துட்டு எல்லாருக்கும் சொன்ன விஷயத்தையும் அவர் குறிப்பிடல. அதை எப்படி சொல்றாருன்னா, பல பேருக்கு பகிர்ந்துட்டாருன்னு சொல்றாரு ஒழிய அந்த கோபுரத்தினால இருந்து, ஏன்னா அந்த கோபுரத்தினால இருந்து எதை சாதிச்சார்ன்றது சர்ச்சை இருக்கு. அது திருவஷ்டாட்சரமா துவயமா சரம ஸ்லோகமான்றது சம்பிரதாயத்துக்குள்ளேயே வேற வேற அக்கௌண்ட் இருக்கு. அப்ப நம்ம அதுக்கு அதை விட்டுடலாம். என்ன நம்ம புரிஞ்சுட்டோம்னா, தான் கஷ்டப்பட்டு அதிகரிச்ச ஒரு விஷயத்த பல பேருக்கு அவர் பகிர்ந்துட்டார், அதுவே பெரிய காரியம். யாராவது வந்து கேட்கட்டும், கேட்டா சொல்லிக்கலாம்ன்ற ரீதியில இல்லாம எல்லாரும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டுமே ரீதியில அவருடைய பாவத்தை புரிஞ்சிருந்தாலே அவர் எத்தீந்திரர் தான், இதிசிரேஷ்டர் தான். அதை தவிர இதை தான் சொன்னார் அதை தான் சொன்னார்னு போய் நம்ம ஈடுபடுறது ஒரு நல்ல காரியமா தோணல. அது மாதிரி இந்த எதிராஜ தெய்வத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்லோகங்களை வாசிச்சு நம்ம வந்து பாஷ்யக்காரருடைய விருத்தாந்தத்தை அனுபவிக்கலாம். முதல்ல அவருக்கு ஒரு தனியன், எந்த கிரந்தத்தை யார் எழுதுறாலோ அவளுக்கு முதல்ல தனியன் இருக்கும், அது அவளுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை. தனியன்னு சொன்னா ஒரு ஆச்சாரியனுக்கு ஒரு சிஷ்யன் எழுதக்கூடிய ஒரு ஸ்லோகம், ஒரு ஸ்துதி. ஸ்ரீராமானுஜ யோகீந்திர க்ஷீர கைங்கரிய சாலினே நமஸ்யாத் ஆந்திரபூர்ணாய மகனீய குணாயத்தேன்னு இது ஒரு வருஷன். இதுல இன்னொரு வருஷன் இருக்கு, ரெண்டாவது மூணாவது பாதத்துல நமோ வட்டுக்க பூர்ணாயன் இருக்கு. ஒன்னும் வேதம் ஒண்ணும் இல்ல, ஆக மொத்தம் அந்த வட்டுக்க பூர்ணர்னு சொல்லக்கூடிய ஆந்திர பூர்ணருக்கு நமஸ்காரம். அவர் என்ன பண்ணார்னு கேட்டா, க்ஷீர கைங்கரிய சாலினே, இதுல கொஞ்சம் ஹிஸ்டரி இருக்கு. க்ஷீர கைங்கரியத்தை செய்தவர் அவருக்கு யாருக்குன்னு கேட்டா ஸ்ரீ ராமானுஜ யோகீந்திர, ராமானுஜ முனிக்கு க்ஷீர கைங்கரியம் பண்ணின அந்த வட்டுக நம்பிக்கு. அவர் எப்படிப்பட்டார்னு கேட்டா மகனீய குணாய, மகத்தான குணங்களை உடையவர். இப்பதான் பார்த்தோம் பெருமாள் கைங்கரியம் கூட அப்புறமா, எனக்கு கொடுத்த மேண்டேட் இதுதான் ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் பண்றது. அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு, என்னன்னா எப்படி பரீட்சை பண்றா பாருங்க, அந்த காலத்துல பாஷ்யக்காரருடைய அவருக்கு சாதிக்கக்கூடிய அமுதுல ஒரு வாட்டி விஷம் கலந்து போக அவர் தன்னுடைய தபசனுடைய ஒரு ஒரு கிணத்தினால்தான் இப்படி ஆச்சுன்னு, அதாவது மகான்களுடைய விருதுன்னு கேட்டா இன்ஜிமேட் ஜெய்சங்கர் அவர் காலத்தில் எழுதியிருந்தப்போ, மடத்துல யாராவது ரெண்டு பேர் கொஞ்சம் வாத விவாதத்தில் ஈடுபட்டு போய் சர்ச்சையாச்சுன்னா ஜெய்சங்கர் சாட்சி ஆகுமா, என்னடா பண்றது என்னோட தபஸ் பலிக்கல என்னோட தபஸ் போறல என்னோட தப்ப சித்தமா இருந்ததுன்னா இவால அப்படி பண்ணுவாளா அப்படின்னு கேட்பாரான். அது மாதிரி அப்படி நினைக்கக்கூடியவா, அது மாதிரி பாஷகாரர் நம்ம தான் ஏதோ தப்பு பண்ணிருக்கோம் திக்கல உபவாசம் இருந்தாராம், அதுக்கு ஒரு இதுவா. அப்ப திருக்கோசூர் நம்பி ஸ்ரீரங்கத்துக்கு வர ஒரு மாச காலம் உபவாசம் இருந்திருக்காருன்னு தெரிஞ்சுக்கிறோம். ஒரு மாச காலம் உபவாசம் இருந்தாலும் ஆச்சாரம் எழுந்தள்ளி இருந்தப்ப அந்த வெயில்ல அந்த தரையில வந்து சேவிக்கிறாராம். அந்த கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்போ அதை பொருட்படுத்தாம ஒரு மகனீயர் ஆச்சாரியர் என்ற வார்த்தை சொல்லி ஒரு வாரி தூக்கி எடுத்தார் பாருங்க. அப்ப திருக்கோஷ்ணி சொன்ன வார்த்தை என்னன்னா, இதுக்குதான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு, யாருகிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைக்கலாம் அப்படின்னு சொன்னப்ப நீரே இந்த காரியத்தை பண்ண வேண்டியது சாதிச்சார். அந்த மாதிரி ஒரு ஆச்சாரிய பக்தி அந்த காலத்துல, இந்த காலத்துல இருக்கு, அதுக்காக அந்த காலத்துல இந்த காலத்துல இல்லைன்னு நினைச்சுக்கொண்டா எல்லா காலத்திலுமே இருக்கு, நம்ம அதை தெரிஞ்சுக்கிறோம், அதுக்காக விஜயாபிச்சு. அது மாதிரி இந்த வடுக நம்பியானவர் பாஷகாரருக்கு க்ஷீர கங்கணம் பண்ணிட்டு வந்தவர். இன்னொரு ஒரு தனியனும் இதுல இருக்கு, அது பாஷகாரருக்கு. இது ஸ்ருத பிரகாஷகாச்சாரியர், நேர்த்துக்கே அவரை பத்தி பார்த்தோம். அவர் சாதிச்சது தஸ்மை ராமானுஜாரியாய நம பரமயோகினே யஸ் ஸ்ருதி ஸ்மிருதி சூத்ராணாம் அந்தர்ஜுவரம் அசீஷமத். தஸ்மைன்னு ஆரம்பிக்கிறார், அந்த ராமானுஜருக்கு நமஸ்காரம். அவர் யார் அப்படின்னு கேட்டா, அவர் பரமயோகி. என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டா, ஸ்ருதி ஸ்மிருதி சூத்திரம் இந்த மூன்று விஷயங்களுக்குமே ஒரு அந்தர்ஜுவரம் அப்படின்னு சொன்னா ஒரு கலக்கம் இருந்ததா, என்னன்னா அவைகளை வந்து தப்பா அர்த்தம் பண்ணி விபேத்தின்னு சொல்ற ஸ்ருதி வந்து பயப்படுறதா, ஐயோ இவன் சரியா வாசிக்கலையே, நம்மளை வந்து இவன் வந்து அர்த்தம் பண்ண வந்துட்டானேன்னு ஒரு ஸ்லோகம் சொல்றது. அது மாதிரி அவைகளுக்குள்ள இருக்கக்கூடிய ஜுவரத்தை போக்கினார்னு சொன்னா அந்த கலக்கங்கள் எல்லாம் போக்கினாரா. எப்படின்னா என்ன அவைகளுடைய தாத்பரியமோ அந்த தாத்பரியத்தை கரெக்டா சொல்லி எழுதி அந்த ஸ்ருதி ஸ்மிருதி சூத்திரங்களுடைய அந்த பயத்தை அல்லது கலக்கத்தை எவர் போக்கினாரோ அப்படிப்பட்ட பாஷ்யகாரருக்கு நமஸ்காரம்னு இது இந்த டெக்ஸ்டோட சேர்ந்திருக்கு, அதுக்காக அதையும் விஜயாபிச்சேன். இப்ப முதல் ஸ்லோகத்துல அந்த ஹிஸ்டரி ஆனது ஆரம்பிக்கிறது. ஸ்ரீமத் யாமுன தேசிகாத்து அதிகத ஸ்ருத்யந்தம் ஸ்ருத்யந்த யுக்மாசய தத் சந்தேஷ சிகீர்ஷையா நியத்ததீஹி ஸ்ரீசைல பூர்ணோ குரு அன்விஷன் அனுஜாத்வயோசிதவரோ ஸ்ரீ வெங்கடாத்ரோ ஹரேஹே தீர்த்தம் புஷ்பமபி இத்தரான் நியுபகரன் நாஸ்தே ஸ்ம சத்விருத்தையே அப்படின்னு முதல்ல எங்கேருந்து ஆரம்பிக்கிறாருன்னா, ஸ்ரீசைல பூர்ணக அவர் தான் பாஷ்யகாரருக்கு மாத்துல தாய் மாமான்னு சொல்றோம், தாயோட கூட பிறந்த சகோதரர். அவர் எங்க இருந்தார்னு கேட்டா வெங்கடாத்ரோ திருமலையில எழுதியிருக்கார், ஹரியினுடைய திருமலை, அதாவது எம்பெருமான் எழுந்திருக்கக்கூடிய திருமலையில் இருக்கார். எதுக்கு இருக்காருன்னு சொன்னா, ஹரேஹே தீர்த்தம் புஷ்பம் அபி இத்தராணி உபகரன் நாஸ்தே, தீர்த்த கைங்கரியம் பண்ணிட்டு புஷ்ப கைங்கரியம் பண்ணிட்டு மேலும் என்னென்ன கைங்கரியம் உண்டோ அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தார்னு. இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் என்னன்னு கேட்டா, யாமுனாச்சாரியருடைய சிஷ்யர் தான் இந்த ஸ்ரீசைல பூர்ணர். யாமுனாச்சாரியர்களுக்கு பகவத் விஷய காலக்ஷேபம் அந்த விஷயங்களை சாதிச்சுருக்குச்சு. ஒழிவில் காலம் எல்லாம் உடனாயம் நின்ற பாசுரத்தை அனுசந்தானம் பண்ணுச்சு. ஸ்ரீசைல பூர்ணர் அதை கேட்டுட்டு உடனே அந்த அர்த்தத்தை மனசுல வாங்கிட்டு யாமுனாச்சாரியர்கிட்ட எழுந்து நின்றுட்டு, அடியனுக்கு உத்தரவு தரணும், அடியன் திருமலைக்கு போயிருந்து அங்க அந்த கைங்கரியத்தை அடியன் பண்ணணும்னு பிரார்த்திச்சிருந்தப்ப யாமுனாச்சாரியரும் சரி வலுவில அடிமை செய்து வாரும்னு, பின்னால் இவர் மூலமா ஒரு நல்லது நடக்க போறதுன்னு அவருக்கு ஒரு குறிப்பு இருந்தது, அதனால அவருக்கு உத்தரவு கொடுத்தார் போயிட்டு வாரம் அப்படின்னு. அப்படி யாமுன தேசி காத்து யாமுனாச்சாரியர்கிட்ட இருந்து எப்ப போனார்னா, எல்லாத்தையும் கத்துண்டப்புறம் போனார். அதிகத ஸ்ருத்யந்த யுக்மாசயா, ஸ்ருத்யந்த யுக்மாசயம் சொன்னா உபய வேதாந்தத்தையும் அதிகரிச்சுட்டு ஞானத்தை சம்பாதிச்சுண்டு. ஞானமானது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் அதை ஸ்ட்ரெஸ் பண்ண வேண்டியிருக்குன்னா, ஞானம் இல்லாத பக்தி வந்து சோபிக்காது, அப்புறம் சம்பிரதாயம் வந்து வில் பி ரெடியூஸ்ட் ஏ மேர் கல்ட். இப்ப மிச்ச இதுக்கும் நமக்கு வித்தியாசம் இல்லாமல் போயிடும், ஒரு பிளைண்ட் ஃபைத்துன்றது. அதனாலதான் எல்லா ஆச்சாரியர்களுமே ஞானத்துக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கா. ஞானம் அனுஷ்டானம் ரெண்டும் உண்டு, ரெண்டுமே இன்னைக்கு ரொம்ப சின்னமா தான் இருக்கு. அதனால ஞானமோடு கூடிய பக்தி அல்லது அந்த ஞானமே பக்தியா பரிணமிக்கிறது, அப்படிப்பட்ட பக்தியானது அவசியமா இருக்கு. தத் சந்தேக சிக்கீஷையா நேத்த தேகின்னு சொல்லிட்டு ஆச்சாரிய கைங்கரியத்தை முன்னிட்டு பெருமலைக்கு போய் அவர் அங்கிருந்து இந்த கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். அன்விஷன்னு அனுஜாத்வய உச்சித வரோ, அவருக்கு ரெண்டு சகோதரிகள், அந்த ரெண்டு சகோதரிகளுக்கும் ஒரு தகுந்த வரன் அதை தேடிந்திருக்கார், அதை தேடிந்து அங்க இருக்கார் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. அத்ராந்தரே, உடனே அடுத்த ஸ்லோகம் ஆரம்பிக்கிறது. தத்ராந்தரே மதுர மங்கள பூதபுரியோ நித்யஸ்திதி ஸ்ருதி ததங்க விதவு குலீனவும் துவா வம்புருன் நயன கேசப சோமயாஜி நாமான்விதாவா அஜதாம் பரிணேத்து காமவு. இதற்கிடையில ரெண்டு பேர் அதை கேள்விப்படுறார். யார் ரெண்டு பேர்னு சொன்னா, மதுர மங்கலத்திலையும் பூதபுரின்னு ஸ்ரீபெரும்புதூருக்கு பெயர், ரெஸ்பெக்டிவ்லையும் புரிஞ்சுக்கிறோம். ரெண்டு தேசத்திலையும் கமல நயன பட்டர், கேசவ சோமயாஜி, இவா ரெண்டு பேருக்கு இது தெரிய வர, அவளுக்கு சத்சம்பாதத்தில் ஈடுபட்டு ஒரு கைங்கரிய மன ருச்சி இருக்க திருமலைக்கு போய் அவ பிரார்த்தனை பண்றா இவர்கிட்ட, எங்களுக்கு உங்களுடைய சகோதரிகளை விவாகம் பண்ணி வைக்கணும்னு. அவ எப்படிப்பட்டவான்னு கேட்டா, ஸ்ருதி ததங்க விதவு குலீனவு. இந்த காலத்துல வெறும் வேத அத்தியனம் பண்றதே பெரும்பாடா இருக்கு, அதை பண்றவாள் குறைஞ்சு வந்துட்டு இருக்கோம். ஆனா வேதமானது சாங்க அத்தியானம் சொல்லுவா, அங்கத்தோட கூட ஷடங்கம் ஆறு அங்கங்கள் உண்டு, சிக்ஷா வியாக்கரணம் சந்தஸ் நிருக்தம் ஜோதிஷம் கல்பம்னு, இப்படி இந்த ஆறு அங்கங்களையும் வாசிச்சு இதை கொண்டுதான் வேதத்தோட அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு சொல்ற ஜோதிஷம், ஜோதிஷத்துடைய போக்கஸ் வந்து நம்ம பாக்குற கைரேகையோ அல்லது ஜாதகமோ இல்ல, அது யாக யங்களை பண்றதுக்கு ஒரு சமயத்தை நிர்ணயம் பண்றதுக்காக. ஏன்னா இன்னைக்கு மாதிரி டைமோ கேலண்டரோ கிடையாது, எல்லாமே நம்ம வந்து அன்னைக்கு சூழலை பார்த்துதான் தெரிஞ்சுக்கிறோம். அப்ப இந்த காலம் வந்துருதா இல்லையா அப்படின்னா சில மாறுபாடுகள் ஏற்படுறது, நட்சத்திரங்கள் இதை பார்க்கணும், இவ்வளவு திசைகளை பார்த்து அந்த மாதிரி தான் ஜோதிஷம். கல்பம்ன்றது யாக யஜ்யங்களை எப்படி பண்றதுன்றத பத்தி பெரியவர் கல்பசூத்திர வியாக்கியாத்தா. குருமுக மனதீத்தியன் பிராக நம்ம சொன்னா கூட லேசப்பட்டதில் நம்ம நினைச்சிருக்கிறது புஷ்ப கைங்கரி மணிண்டதா ஒரு நாள் பெருமாள் வந்து நீ போயிட்டு வான்னு சொன்னா கூட கல்பசூத்திரத்துக்கு வியாக்கியானம் பண்ணவர்னா அப்ப எவ்வளவு வாசிச்சிருக்கணும் பாருங்க, அது அவருடைய ஒரு நைச்சான சிந்தானம் அப்படிப்பட்டவர். அதற்கடுத்து ப்ராப்பரா ஒரே சந்தஸ்ல ஸ்லோகங்கள் சொல்லியிருக்கார். ஸ்ரீசைல பூர்ணஸ்த சமீக்ஷவர்யௌ வரௌ விநிச்சித்ய சதௌ பிரஹிஷ்டஃ தத் ப்ராதித சங்கரதாங்க சின்ன மந்திரப்ரதோ பூன்னதயோஸ்தயோஸ்ச. ஸ்ரீசைல பூர்ணர் இவா ரெண்டு பேரையும் பார்த்துட்டு இவாளுக்கு இன்னும் சமாஷணம் ஆகல, அதனால அவரே என்ன பண்றாருன்னா தத் பிரார்த்தித அவளோட பிரார்த்தனையை கேட்டு சங்க ரதாங்க, ரதாங்கம்னு சக்கரத்துக்கு பெயர், ரதசிய அங்கம், ரதத்துக்கு ஒரு அங்கமா இருக்கனால சக்கரத்துக்கு ரதாங்கம்னு சொல்ற வழக்கம் உண்டு. அப்ப சங்க சக்கர இதெல்லாம் வந்து அவளுக்கு சாதிக்கிறார். சமாஷயனம்னு சொன்னா அதுக்கு பஞ்ச சம்ஸ்காரம்னு பெயர் உண்டு, தாபம் மந்திரம் புன்றம் யாகம் அப்புறம் தாசியநாமம்னு பெயர். அதுக்கு தாபம்னா முதல்ல அந்த சங்க சக்கரங்களை பூச்சிக்கிறது, அது ஆச்சாரியர்கள் அந்த செப்பலையோ அல்லது வெளியிலோ வச்சிருந்துப்பா, அதை வச்சு நம்ம பார்க்கணும் பண்றதுன்ட்டு. ஆனா அதுல மட்டுமே போக்கஸ் இருக்கு, சங்க சக்கரம் பூச்சிக்கிறது தான் போக்கஸ் இருக்குது, அது தவிர அதுல மந்திரோபதேசம் இருக்கு. திருவஷ்டாட்சரம் துவயம் சரமஸ்லோக மந்திரங்களுடைய அனுசந்தானம் மத்தனும் சொல்றார். ஆனா முந்தானத்து சொன்ன மாதிரி ஒரு கேப் பெருசா இருக்கிறதுனால அது என்ன ஆகும் கேட்டா அங்க கிடைக்கக்கூடிய சமயமும் அவகாசமும் கம்மியா இருக்கு. அப்ப பூர்த்தியா அந்த சிஷ்யர்களால போய் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியுதான்னு கேட்டா ஹானஸ்டா பார்த்தா தெரிஞ்சுக்க முடியலன்னு தான் இதுவா இருக்கு. இதுல யாரும் தப்பு சொல்றதுக்காக அப்படிய விஜயாபிக்கல, என்னன்னா மறுபடியும் நிறைய ஆச்சாரிய புருஷர்கள் வரணும். அதாவது ஒரே இடத்துக்கு எல்லாரும் போய் கிடைக்கிற அவகாசத்துல எதையோ பண்ணிட்டு ஓடி வராம நிறைய பேர் இருந்தா இன்னும் அந்த ஒன் டு ஒன் அல்லது அந்த ஒன் டு மெனின்ற ஒரு ஒரு ப்ராப்ளம் இருக்காது. அப்ப நமக்கு இன்னும் ஒரு அப்ரோச்சபிலிட்டி கிடைக்கும். அப்ப போய் நம்ம இன்னும் ஆச்சாரம் நல்லா அடைஞ்சு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். அப்படி இந்த மந்திர உபதேசம் மாறுது. அதற்கடுத்து துவாதச புண்டம்னு ஊர்துவ புண்டம்னு பெயர் திருமன் காப்பு. யாகம்னு சொன்னா நமக்கு முக்கியமா பண்ணக்கூடிய யஜ்யம் என்னன்னு கேட்டா திருவாராதனம் தான். அந்த திருவாராதனத்துக்கு உண்டான ஒரு லகு உபதேசமும் மாறுது. அதுக்கடுத்து ஒரு தாசிநாமம் அனு கிடைக்கிறது. அடியே ராமானுஜதாசன் சொன்னா கூட அவாவாளுக்கு ஒரு ஒரு நாமத்தை ஆச்சாரியர் நிடுறார். இப்படி இதையெல்லாம் பண்ணி வச்ச ஸ்ரீசைல பூண்டர் பண்ணிட்டதுக்கு அப்புறமா தாமகிரஹீதக்ரஜ பூமி தேவீம் ஹிருஷன்மனா கேசவ சோமயாஜீம் தாம் சானுஜாதாம் கமலாட்ச பட்டஹ ஸ்ரீதேவிகாம் தௌச துதோஷ பூர்ணஹ. இந்த ஸ்லோகங்களை வாசிக்காம கதை சொல்லலாம், ஆனா அவளை கஷ்டப்பட்டு எழுதியிருக்கார். அதை வாசிச்ச அடியான ஒரு புண்ணியம், கேட்டவங்களுக்கு ஒரு புண்ணியம். அதனாலதான் அந்த ஸ்லோகத்தை வாசிச்சு சத்தம் சொல்லிட்டு இருக்கேன். ஸ்ரீசைல புண்ணருடைய மூத்த சகோதரிக்கு பெயர் பூமி பிராட்டி, இளைய சகோதரிக்கு பெயர் திருமகள், அதாவது லக்ஷ்மின்னு பெயரா. பொதுவா முதல்ல ஸ்ரீதேவி பூதேவி சொல்றோம், ஆனா இங்க சுவாரஸ்யம் முதல்ல பூமி தேவி. அந்த பூமி தேவின்ற நங்கையை கேசவ சோமயாஜி அவர் திருமணம் பண்ணிக்கிறார், விவாகம் பண்ணிக்கிறார். ஸ்ரீதேவின்ற நங்கைய கமலாட்ச பட்டர் பண்ணிக்கிறார். இன்னைக்கு ஒரு தராத்துல திருமாமகள் நிலமாமகள்னு பேர் வச்சிருக்கா. ரெண்டு பொன் குழந்தைகள் திருமாமகள் நிலமாமகள்னு கேட்கறதுக்கு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு எல்லாம் பேரெல்லாம் மாறி போயிருக்கு. எல்லாருமே அந்த ஏலியே எல்லாருக்கும் ஒரு இது, ஏ ஏ எல்லா பேரும் ஏல ஆரம்பிக்கிறது, அனர்த்தமாவும் போறது. ஆனா இப்படி இப்படிப்பட்ட சில பேர்களும் வைக்கிறா. ரெண்டு பேரும் விவாகமாகி அவாவடத்தை கொண்டுடுறார். கமல்நயன பட்டர் மதுரமங்கலத்துக்கு வெளியிடுறார். மதுரமங்கலம் ரொம்ப அழகான கிராமம், எத்தனை பேர் பேருக்கிறதில்ல, போய் செவிச்சு வரணும். அங்க இருக்கக்கூடிய அழகு, அந்த கோவிலுக்கே எம்பார் கோவில் தான் பெயர். எப்படி ஸ்ரீபெரும்புதூர்ல பாஷ்யக்காரருக்கு ஒரு பிராதான்யமோ அது மாதிரி மதுரமங்கலத்துல எம்பார தான் விசேஷம். நிறைய தோஷங்கள்லாம் இருந்தாலும் சர்ப்பதோஷம்லாம் இருந்தா கூட அங்க போய் எல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கிறார். அவ்வளவு பஸ் வசதி எல்லாம் இல்ல, ஏதோ இருக்கு. ஆனா ரொம்ப அற்புதமான ஒரு கிராம சூழல் இருக்கக்கூடிய கிராமம் அந்த மதுரமங்கலம்ன்றது. இவ ரெண்டு பேரும் அங்கங்க வந்துடுறா. அந்தந்த கிராமத்துக்கு வந்து கொஞ்ச நாள் எம்பெருமான திருவாராதனம் அவனுக்கு ஆராதனம் பண்ணிட்டு அதற்கு அனுகுணமா வாழ்க்கையை நடத்திட்டு வர அதற்கு பிறகு பாஷ்யகாரருடைய அவதாரம். ததோ ஜகன் மங்கள பிங்களாப்தே சைத்ராக்கிய சுக்லச்சத பஞ்சமீகே ஆர்த்ராபிதர்க்ஷேன யுதே சவாரே ப்ரஹஸ்பதே ஸ்தன்முக ராஜலக்ஷே வேதாந்த சித்தாந்த சமர்த்தனாய பாஹ்யாந்தர பிராந்த மதாபனுத்யை சேஷாம்சகஃ கேசவ யஜ்வதேவ்யாம் தேஜோ நிதிஃ கஷ்சித் இஹாவிராசீத். அதற்கு பிறகு பிங்கள வருஷம் சொல்லக்கூடிய ஜெகன் மங்களத்துக்காக பிங்கள வருஷத்துல சைத்திர மாசத்துல சுக்லபக்ஷத்துல பஞ்சமியில அந்த ஆர்த்ரா திருவாதிர நட்சத்திரத்துல பாஷ்யகாரருடைய அவதாரமானது நடக்கிறது. எதற்காக பாஷ்யகார் அவதரித்தார்னு சொன்னா, அன்னைக்கே சொன்ன மாதிரி எமக்காக வண்ணோ ஆண்டாள் அவதரித்தார்னு மாமணிகள் சாதிக்கிறார். அதை கொஞ்சம் மாத்தி எமக்காக வண்ணோ எதிராசர் அவதரித்தார்னு சொல்லலாம். அப்படி வேதாந்த சித்தாந்த சமர்த்தனாய, இந்த வேதாந்த சித்தத்தை ஒரு சமர்த்தனம் பண்றதுக்காக. நேற்றே பார்த்தோம், முன்னாடியே இருந்த ஒரு மதம் தான், பாஷ்யக்காரர் புதுசாக எதுவும் சொல்லல. அதை திடீகரணம் பண்றதுக்காக இவருடைய அவதாரம். அதற்கு மேல பாஹ்ய அந்தர பிராந்த மதாபனுத்தின்னு போட்டிருந்தார். நேர்த்திக்கு ஒரு ரொம்ப பிரீஃப் ஒருத்தர் சொன்னார், மெட்ராஸ்லேருந்து போன் பண்ணார், என்ன நீ உபன்யாசம் பண்ணிருக்க, ரொம்ப ஹை லெவல்ல பண்ணிட்டு இருக்க, மனுஷா வரலா கேட்கறாளா அப்படின்னு கேட்டார். இல்ல சுவாமி, நேத்தோடு முடிஞ்சிருந்தது, இன்னிலிருந்து பாஷ்யக்காரத்தை தான் ஆரம்பிக்க போறேன், இவ்வளவு பிலாசபி சொல்லிட்டு இருக்கேன்னு. இல்ல சுவாமி, கொஞ்சம் சொல்ல வேண்டிய கர்த்தவியம் இருக்கு. அப்ப பாஹ்ய அந்தரன் சொன்னா நாஸ்திக ஆஸ்திக மதங்கள், அதாவது எப்பயுமே பிரச்சனை ஆனது உள்ளதான் இருக்கும், வெளில இருக்காது நிறைய. அது மாதிரி நமக்கு ஆஸ்திக மதத்துக்குள்ளேயே தான் பிரச்சனை ஜாஸ்தி, வேதத்தை ஒத்துக்கிறவங்களுக்குள்ளதான் பிரச்சனை ஜாஸ்தி. வேதத்தை ஒத்துக்காதவங்க கூட சுவாமி தேசிகன் வந்து மன்னிச்சுடுறார், பரவாயில்ல அவன் வேதத்தை ஒத்துக்கல, நீ வேதத்தை ஒத்துண்டு இப்படி சொல்றியே நியாயமான ஒரு பிடி பிடிக்கிறார். அப்படி நாங்களும் ஸ்ருதியினுடைய பந்தாவை அனுசரித்து போறவான்னு சொல்லிட்டு கோணாமனு அர்த்தம் பண்ணா எப்படி? அதனால பாஹ்ய அந்தர பிராந்த மத அபனந்தி, அதெல்லாம் போக்கடிக்கிறதுக்காக வேதத்தை ஒத்துண்டோன்னு சொல்லி அனர்த்தம் பண்றவாலும் சரி, வேதத்தை ஒத்துக்கலன்னு சொல்லி அனர்த்தம் சொல்லுவாலையும் எல்லாரையும் ஒரு எல்லாரையும் அவளா தப்புன்னு ப்ரூவ் பண்ணி பார்த்தான் அது சமயங்கள் பதைப்பன்னு 105 வருது. எம்பெருமான் பார்த்த உடனே எல்லாரும் வாதியர்கள் எல்லாம் அவளுக்கு வாழ்வெடுத்த எல்லாம் போச்சான். அது மாதிரி இந்த ஆஸ்திக நாஸ்திக மதங்கள்லாம் எவைகள்லாம் தப்பா பிரச்சாரம் பண்ணாலும் அவள்லாம் கண்டிச்சு நம்முடைய மதத்தை ஸ்தாபனம் பண்றதுக்காக பாஷ்யக்காரர் அவதரித்தார். இப்போ இந்த ஜனனத்தை கேட்ட உடனேவே மாசமரான ஸ்ரீசைல போனது அங்கிருந்து வரார். ஏன்னா ஒரு பாக்கியம் பாருங்க, அதாவது இந்த உறவுகள்லயே தாய் மாமன் மாமான்னு சொல்ற உறவு வந்து ரொம்ப விசேஷமானது. அப்ப அதை கேள்வி தனக்கு ஒரு மருமகன் மருமான் பிறந்ததற்கான தெரிஞ்சுட்டு அங்கிருந்து வரார். எதுக்குன்னா அந்த அந்த குழந்தைகளை ஆசீர்வாதம் பண்றதுக்காக. ஸ்ரீசைல பூர்ணோபியதபூதபுரியாம் ஆகம்ய வீக்ஷாத்புத பாகினேயம் சகார ரக்ஷார்த்த ரதாங்க சங்க சின்னம் ச ராமானுஜ நாமகம் ச. ஸ்ரீசைல போட என்ன பண்ணார்னா பூதபுரிக்கு வந்து அந்த அற்புதமான அந்த பாகினேயனை பார்க்கிறார். பாகினேயன்னா மருமான் அர்த்தம் பார்க்கிறார். எப்படி வசிஷ்டர் லக்ஷ்மணரை பார்த்து குழந்தை அதாவது குழந்தை பிறந்த உடனே அதை பார்த்து லக்ஷ்மணன் பெயர் வச்சாரோ, லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னகான்னு பெயர். இவன் கைங்கரியத்தை பிரதானமாக இருப்பவன் கொண்டிருப்பான்னு முன்னாடி தெரிஞ்சிருந்த அந்த குழந்தைய பார்த்தவனே அவளை தெரியறது. அது மாதிரி இவரும் ராமானுஜன்ற பெயரை இளையாழ்வான்ற பெயரை அழகா பாஷ்யக்காரருக்கு சாத்திர வைக்கிறார். வச்சுட்டு சொல்றார் ரக்ஷார்த்த லதாங்க சங்க சின்னம் சொல்றார். மேலோட்டமா பார்த்தா அப்பயே சமாஷணம் பண்ண மாதிரி தெரியறது. ஆனா யாரும் பிறந்த குழந்தைக்கு சமாஷணம் பண்றது இல்லை. அப்ப அந்த காலத்துல ஒரு வழக்கம் இருந்திருக்கு, ஒன்னு ஒரு கழுத்துல ஒரு சங்கிலியோ அல்லது இடுப்புல ஒரு அருணாக்கையிலையோ அந்த சங்கு சக்கரம் பதிந்த அது ஒரு டாலர் சொல்றோமோ அது மாதிரி இதை போட்டு வச்சு அந்த குழந்தைகளுக்கு ஒரு திருஷ்டி வராம இருக்கிறதுக்கு அது மாதிரி விஷயத்துக்காக அதையும் அந்த லட்சணத்தையும் பண்ணிட்டு போறார். அதற்கு பிறகு அவருக்கு ஏற்பட்ட சம்ஸ்காரங்கள்லாம் பத்தி சொல்றார். தத்தோபிவிருத்தஸ்ய சதத்கடாக்ஷைஹி பிதா பிதஸ்யாத்ம புவோத்தபூர்த்திம் சௌலம் ததாரம்பனம் அக்ஷராணாம் சகார சத்வோத்தர பஞ்சமாப்தே. இன்னைக்கு நம்ம நிறைய சம்ஸ்காரங்களை விட்டுட்டோம். சம்ஸ்காரங்களே பண்றதில்லை, ஆக்சுவலா நிறைய சம்ஸ்காரங்கள் பண்றதில்லை. விவாகம்ன்ற சம்ஸ்காரம் கூட இன்னைக்கு சொல்லக்கூடாது, சொன்னால் விரோதம் இதுன்னு ஆழ்வார் சாதிக்கிறார். அது ரெண்டு அர்த்தம் இருக்கு. பிரசங்காத்து திருவாகம் பத்தி சில சொல்லணும், அதுக்காக சொல்றேன். மன்னாபுடி சாமி சொல்லுவாரு, சொன்னால் விரோதம் இதுன்னா சொன்னால் எனக்கே விரோதம், எனக்கு உங்களுக்கு விரோதம் இருக்கட்டும், சொன்னால் எனக்கே விரோதம்னு சொல்லுவார். உண்ணும் சோறு பருகனீர் தின்னும் வெற்றியும் எல்லாம் கண்ணனுக்கு என்ன ரெண்டு விதமான இன்டர்பிரேஷன்னா, லோகத்துல சாமான்யமா இருக்க என்ன பண்றோம்னா எதை பண்ணாலும் கிருஷ்ணார்ப்பணம் சொல்லி பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நம்மளுக்கு கிருஷ்ணன் தான் எல்லாம். கிருஷ ணன் உண்ணும் சோறு பருகனீர், கண்ணன் முதல்ல கொண்டு வந்துட்டா அவருக்கு அப்படி கண்ணன் உண்ணும் சோறு பருகனீர் எல்லாம் கிருஷ்ணா கிருஷ்ணா தான். ஆனா நம்மள பன்மையில சொல்லிக்கிறேன், இதுல எல்லாரும் சேர்க்கறதுக்கு இன்டென்ஷன் இல்ல. நமக்கு என்னன்னா நாளைக்கு என்ன சாப்பிடலாம், சரி பெருமாளுக்கு அதே பண்ணிடுவோம், சரி பெருமாளுக்கு பண்ணிட்டு சாப்பிடுவோம், எல்லாம் கண்ணன் பிரசாதம் அப்படின்னு. ஆனா நம்மளுக்கு என்னன்னா கண்ணன் தான் எல்லாம். அந்த மாதிரி அந்த சம்ஸ்காரங்களை பத்தி சொல்ல வந்ததுக்காக பிரஸ்தாபிச்சேன். என்னன்னா கல்யாணம்ன்ற பேர்ல நடக்கக்கூடிய விஷயங்களை பார்த்தா உள்ள போக முடியல. விவாக இதுக்குள்ள போனா எங்க சொந்தக்காரன் எல்லாம் தான், சொந்தக்காரத்துக்குள்ள போனா என்ன டான்ஸ் ஆடிட்டு இருக்கா, யார் டான்ஸ் ஆடுறா, மாமனார மாட்டு பொண்ணு ஆடுற மாமியார எல்லாம் ஆடிட்டு இருக்கா டான்ஸ். கல்யாணத்துக்கு முன்னாடி ரிசப்ஷன், அதுவே முதல் தப்பு. அந்த ரிசப்ஷன்ல ராத்திரி 11:30 வரைக்கும் பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. இவன் அடுத்த நாள் காத்தால என்ன வைதிக ஸ்ரத்த இருக்கும், பதினா 2 முறைதான் வரா, பிளைட் டிலே அப்படிங்கிற வந்துட்டு இருக்கான். வந்த உடனே அடுத்த நாளே திருப்பி போகணும். யாரோ வந்து சேஞ்ச் பண்ண மாட்டா, நம்ம தான் சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் ஹேஸ் டு கம் ஃப்ரம் வித்தின் அப்படின்பா. அது மாதிரி இந்த சம்ஸ்காரங்கள்லாம் முதல்லயே அந்த காலத்துல எங்க வாத்தியார் சொல்லுவார், ஆச்சாரியன் சொல்லுவார், அப்பா அவருடைய தோப்பனார் அவருக்கு விவாகம் பண்ணணும்ன்ற ஒரு கட்டம் வந்த உடனே கூப்பிட்டு அந்த அட்லீஸ்ட் விவாக மந்திரங்கள்லாம் சந்த சொல்லி வச்சு நீ இந்த விவாக மந்திரங்கள்லாம் ஒப்பிச்சினாதான் உனக்கு கல்யாணம் சொல்லுவாராம். எல்லா மந்திரங்களும் சந்த சொல்லி வச்சு என்ன வாப்பா, ஏன்னா அந்த காலத்துல என்ன கேட்டா வேதத்தை அத்தியனம் பண்ணிட்டு அதை பூர்த்தி பண்ணுவோம். விரதத்தை பூர்த்தி பண்ணதுக்கு அப்புறமா திரும்பி வந்து அதற்கு பிறகு விரதம்லாம் நம்ம எல்லாம் அன்னைக்கே எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அன்னைக்கே விரதம் அன்னைக்கே எல்லாம் அப்படின்னா இல்ல, விரதம்லாம் முன்னாடி ஆயிடும். அந்த மாதிரி பண்ணின காலம் போய் இன்னைக்கு எல்லாம் ஒரே நாளில் பண்ணிட்டு இருக்கா, அது காலத்தின் காலம்னு சொல்லிட்டு போறதா இல்ல நம்ம ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்தணுமான்றது தெரியல. இருந்தாலும் அடியனுடைய சொல்றேன், அந்த விவாகம்லாம் ரொம்ப இன்னைக்கு க்ஷீணிச்சு போயிருக்கு. எல்லாம் ஏசி ஹால் உட்காந்துருக்க ஜம்மோ, எது உபநயனமா ஏசி ஹால் தான். உபநயனத்துக்கு எல்லா ஊரையும் கூட்டுறா, உபநயனத்துக்கு எதுக்கு ஊரை கூட்ட வேண்டிய அவசியமே இல்லையே. உபநயனம்ன்றது ரொம்ப ஒரு உசந்த ஒரு சம்ஸ்காரம், க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் இருந்தா போறோம். யாருக்கெல்லாம் யோகியத்தை இருக்கோ அந்த வட்டுக்கு ஆசீர்வாதம் பண்றதுக்கு யாருக்கு யோகியத்தை இருக்கோ அவ வந்தா போறோம். அந்த அப்பா முதல்ல அவருக்கு அந்த எந்த ஒரு மந்திரத்தை உபதேசம் பண்ணணும்னாலும் முதல்ல அந்த மந்திர சித்தியானது ஏற்பட்டிருக்கணும். ஒருத்தருக்கு மந்திர சித்தியே ஏற்படலைன்னா அவர் பண்ற உபதேசமானது பலிக்காது. இவர் காயத்ரியை பண்றதுல ஆதரவு இருந்திருக்காரு, அப்பா என்ன எப்படி பலிக்கும்? அட்லீஸ்ட் உபநயனம் பிக்ஸ் ஆன டேட் பிக்ஸ் ஆன உடனே அட்லீஸ்ட் உட்கார்ந்து ஒரு நாளைக்கு 108 எண்ணிக்க முடியுது 1008 பண்ணி அந்த மந்திரத்தை கொஞ்சம் நம்ம பக்கம் வச்சுட்டாதான் அந்த அந்த குழந்தைக்கு நம்ம பண்ணச்சு அது சித்திக்கிறது. போட்டோகிராஃபர்லாம் உள்ள வந்துருக்கான், அஷர்கடன் சொல்லியிருக்கு. அஷர்கடன்னா நாலு காதுன்னா என்ன அர்த்தம், ரெண்டு பேரும் அர்த்தம். இதுல போட்டோகிராஃபர் தான் உள்ள வந்துருக்கான். அப்ப நம்ம எதுக்கு பண்றோம்னு தெரியல. இப்ப இந்த மாதிரி இந்த சம்ஸ்காரங்கள்லாம் அப்ப பிறந்ததுல இருந்தே சம்ஸ்காரங்கள் ஆரம்பிக்கிறது. கிட்டத்தட்ட 36 சம்ஸ்காரங்களை சொல்லியிருக்கா தர்மசூத்திரங்கள்ல. ஆனா ஆச்சாரியர்கள் என்ன சொல்றான்னு கேட்டா, சம்ஸ்காரங்கள் முன்ன பின்ன ஏற்படலாம். ஏன்னா அப்ப உபநயனம் எடுத்து எடுத்துப்போம், எல்லாருக்கும் அந்த ஒரு கண்டிஷன்ஸ் கரெக்டா அமையாது. சில பேருக்கு எளிமையா இருக்கலாம், இல்ல தோப்பனர் இல்லாம இருக்கலாம், புனல் போட்டு வைக்கிறதுக்கு மனுஷா இல்லாம இருக்கலாம், முன்ன பின்ன ஆகலாம். ஆனா என்ன சொல்ற அப்படின்னா, ஆத்ம குண பரிபூர்ணமா இருந்ததுன்னா சம்ஸ்காரங்கள் முன்ன பின்ன இருந்தா பரவாயில்லன்ற. அப்ப சம்ஸ்காரங்களை நமக்கு பண்ணிக்கிறது பண்ணி வைக்கிறது நம்ம கண்ட்ரோல் இல்லாட்டி கூட ஆத்ம குண பரிபூர்ணத்தை வளர்த்துக்கிறது நம்ம கிட்ட தான் இருக்கு. அட்லீஸ்ட் நம்ம அதை வளர்த்துக்கு நம்ம முயற்சி பண்ணலாம். அதுக்காக சம்ஸ்காரத்தை விட வேண்டாம், சம்ஸ்காரம் முக்கியம். அதை தெரிஞ்சுக்கலாம், நாலு வித்வான்கள் அதை பத்தி ஒரு கோர்ஸ் மாதிரி சொல்லலாம். என்னென்ன பண்ணணும்ன்றத முன்னாடி என்ன பண்றதுக்கு நிறைய பேர் தயாரா இருக்கா, ஆனா தெரியலன்றதுதான் ஒரு பெரிய இதுவா இருக்கு. எங்களுக்கு சொல்றதுக்கு யாரும் இல்லைன்ற. அப்ப தெரிஞ்சதான் அது சின்ன ஒரு எவ்வளவோ வாட்ஸ்அப் எல்லாம் போடுறோம், எவ்வளவு வீடியோ எல்லாம் போடுறோம். இதெல்லாம் என்னென்ன விவாகம் ஆறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணையும் பையனையும் கூப்பிட்டு, விவாகம்ன்றது பெரிய சம்ஸ்காரம். எங்க வாத்தியார் அடிக்கடி சொல்லுவார், விவாகத்துல சேர்க்கறதுக்கு தான் மந்திரம் மந்திரம் இருக்கு, பிரிக்கிறதுக்கு மந்திரமே கிடையாது. அப்ப அவளை கூட்டு ஒரு கவுன்சில் பண்ணி, விவாகம்ன்றது ஏதோ ரெண்டு பேர் அவளுடைய ஸ்வேச்சைக்காக சேர்ற விஷயம் இல்ல, அடுத்த சந்ததியானது உண்டாகணும், அது ஒரு யாகம். அப்ப விவாகம் முடிஞ்ச உடனேவே அடுத்து திருப்பி ஒரு யாகம் பண்ணி ஒரு ஹோமம் பண்ணி அதற்கு பிறகுதான் அடுத்து வரக்கூடிய அந்த சேர்க்கை எல்லாமே. அப்படி அப்படியெல்லாம் பண்ணா நிச்சயமா அந்த பிறக்க போற பசங்களுக்கு ஸ்ரேயஸ் கண்டிப்பா ஏற்படும். அப்படிதான் இன்னைக்கு வைதிக குடும்பத்துல போய் பாருங்க, அந்த பசங்களை எல்லாம் பார்த்தா நமக்கு அவ்வளவு ஆனந்தமா இருக்கு. என்ன ஒரு பார்த்தா என்ன ஒரு தேஜஸ், அந்த சின்ன வயசுல அந்த சகாலத்துல உபநயனம் பண்ற, சகாலத்துல சௌலம் இங்க சொல்லிருக்காரு. இப்போ சௌலம் சௌலம் ததா ஆரம்பணம் அக்ஷரானாம். சௌலம்ன்றது ஒரு சம்ஸ்காரம், சிக வைக்கிறது ஒரு சம்ஸ்காரம். நிச்சயமா ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி இஷ்யூஸ் இருந்தது. என்னன்னா குடுமிய அறக்கிறதுனே ஒரு ஒரு கூட்டம் இருந்தது. சேஷாதி மாமா ஒத்துப்பார் கண்டிப்பா, பூனில் அறக்கிறதுன்னு ஒரு கூட்டம் இருந்தது. ஆனா இன்னைக்கு அவ்வளவு மோசமா இல்ல, ஆஸ்திக்கு நிச்சயமா திரும்பி இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் பசங்கள்லாம் அவ வச்சுருக்க ஹாஸ்டல பார்த்தா வச்சுக்கோ, நமக்கே சிரிப்பு வருது. நம்ம குடுமையை வச்சுருந்தா அடுத்தவன் சிரிப்பான்னு நினைச்சுட்டு இருக்கோம், இன்னைக்கு இந்த பசங்களை பார்த்தா நமக்கு தான் சிரிப்பு வருது. அப்ப அவனாலும் இந்த குடும்பம் மோசமா இருக்கு, அதை வச்சுக்கலாமே. பெரியவா வச்சிருந்தாலும் ஒருத்தராத்துல பார்த்தா அவ அப்பா பையனை போட்டு திட்டிருந்தாரு, குடும்பி வச்சு கூடாது இவர் காப்பு வச்சுன்னு போயிருந்தாரு, எப்படி பையன் கேட்பான்? அப்போ அந்த சௌல கர்மா பண்ணி இதுக்கு முக்கியமா ஸ்ரீகளத்துல சப்போர்ட் கண்டிப்பா வேணும், கண்டிப்பா வேணும். ஏன்னா பாதி பிரச்சனை அங்கதான் இருக்கு. திரும்ப நிட்டுருந்தாலே வைதிகம் ஒருத்தர் கேட்டார், சந்தியாவனம் பண்ணுவாரா அப்படின்னு கேட்டார். மாப்பிள்ளைய வரப்போறாரே, சரி போன் பண்ணி சந்தியாவனம் பண்ணுவாரன்னு கேட்டார். உடனே அவன் போனை கட் பண்ணிட்டா, ரொம்ப வைதிகமா இருக்கா அப்படின்னு. இந்த சந்தியாவனம் பண்ண சொல்றாங்க, கதைக்கு வருவோம். அப்ப தத்துவ அபிவிருத்தி தத் கட்டாட்சி, ஆச்சாரிய கட்டாட்சத்தினால நல்லா சிறப்பா அந்த குழந்தையானது வளர்ந்துருக்கு. அந்த அப்தபூர்த்தி ஆகி சௌல கர்மா பண்ணி 5 வயசுல அக்ஷராபியாசம் பண்ற. எதுக்காக 5 வயசுல அக்ஷராபியாசம் பண்ணணும்னா, அதுக்கு காரணம் சொல்றார், சத்தோத்தர பஞ்சமாத்தே. நம்ம பசங்க உட்கார்றது இல்ல, பார்த்தோம் நமக்கே தெரியும் அது எப்படி அந்த பிளேஸ்குள்ள மேனேஜ் பண்றதுல தெரியல. அஞ்சு வயசுக்கு தான் பசங்க முதல்ல உட்கார ஆரம்பிக்கிறது. ஒரு இடத்துல உட்காரல, அப்பதான் உட்காரான், அது வரைக்கும் நிக்கிறான், ஓடுறான், எழுதுற எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் உட்கார தவிர. அதனால அஞ்சு வயசு ஆன உடனேவே அந்த குழந்தைக்கு அக்ஷராபியாசம் பண்றார். அதற்கடுத்து உபநயனம். கிருதோபநீதஸ்து ததஸ்த பித்ரா சமபியசன் வேத ததங்க சாஸ்திரம் ராமானுஜாரியோ பவத் அக்ரதேஜா மகத்பிரானந்தித சத்யசீலஹ. கிருத உபநீதன்னு சொன்னா தன்னுடைய தோப்பனாரால் உபநயனம் செய்விக்கப்பட்டவராய், சமபியசன் சொன்னா வேதம் அதனுடைய அங்கங்கள்லாம் வாசிக்க ஆரம்பிச்சுட்டார். அதெல்லாம் வாசிக்க ஆரம்பிச்சுட்டு ஒரு அக்னி தேஜான்னு சொன்னா ஒரு தேஜரூபிய பாஷ்யக்காரர் அவ்வளவு சிறப்பா இருந்தாராம். எல்லாருக்கும் அவரை பார்த்து ரொம்ப சந்தோஷமா சத்தியசீலனா இருந்தாராம். பாஷ்யக்காரரை பார்த்தா அவ்வளவு சந்தோஷமா எல்லா சத்துக்களுக்கும். அதற்கு பிறகு என்ன பண்ணார்னு கேட்டா அவருடைய விவாகம் எடுத்து, இது வந்து ஸ்ரீமத் ராமாயணம் மாதிரிதான், பிறந்தார் அவதரித்தார் அவ்வளவுதான், உடனே அவதரான திரு விவாகம் மாதிரி எல்லாம் பிரீஃப் ஹிஸ்டரி தான். தபஸ்து காஞ்சித் பரணீய கன்யாம் கிரகஸ்த தர்மஸ்து கிராபகாஞ்சியாம் ஸ்வபூர்வ பக்ஷாபியசனாய மாயி சந்நியாசினம் யாதவ சம்பிரகாசம். ஒரு கன்னியை திருமணம் பண்ணிட்டு பூர்வ பக்ஷத்தை வாசிக்கிறதுக்காக மாயி சந்நியாசினம்னு போட்டுருக்கார், யாதவ பிரகாஷ அடைகிறார். பூர்வபக்ஷம், பூர்வபக்ஷம்னா பிரிமஃபேசி அல்லது பிரிமாஃபேசின்னு சொல்ற ஒரு ஆர்குமெண்ட முதல்ல கேட்டுட்டு அப்புறம் ரிப்பீட் பண்றது. ஒரு விஷயம் நமக்கு நல்லா பதியணும்னு சொன்னா அந்த விஷயத்துக்கு உண்டான மாற்று கருத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்காம வெறும் விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க, யாராவது டவுட் கேட்டா உடனே குழப்பம் வந்துடும் இல்லையே அப்படின்னு. அப்ப முதல்ல இந்த பூர்வபக்ஷ சித்தாந்தத்தை வாசிக்கிறதுக்காக அன்றைய காலத்துல இருந்த அத்வைத்த மதம் அதுதான் அப்ப ஓங்கி இருந்தது. அவ என்ன பண்ணா ரொம்ப கிளவரா விசிஷ்டாத்வைதத்தை பக்தி ஸ்கூல் ஆஃப் வேதாந்தான்னு கிளாசிஃபை பண்ற. அதாவது வேதாந்தம்னா அத்வைதம் மாத்திரம், விசிஷ்டாத்வைதம் துவைத்தம்னா அது இருக்கு ஒத்துக்குறான பக்தி ஸ்கூல் ஆஃப் வேதாந்த பக்தியை பிரதானமா கொண்டதுன்னு கிளாசிஃபை பண்ற. அப்படி நிச்சயமா கிடையாது, விசிஷ்டாத்வைதம் தான் உண்மையான வேதாந்தம். இன்ஃபேக்ட் அதனால அந்த வேதாந்த சாஸ்திரத்தை நல்லா கிரகிச்சுக்கிறதுக்கு அதுக்கு முன்னாடி பூர்வபக்ஷமா இருக்கக்கூடிய பட்சமா ஒரு சைடு, அது முந்தின பட்சமா இருக்கக்கூடிய அத்வைத சாஸ்திரத்தை அதிகரிக்கிறதுக்காக யாதவ பிரகாஷர் கிட்ட போய் அவருடைய பாடசாலையில சேர்றார் காஞ்சிபுரத்துல. தபஸ்கதாச்சித்யாதவேன சர்வம் கலு சுத்திய விசாரதேன அபார்த்த உக்தேச யதார்த்தமுத்வாம் ராமானுஜோ தர்ஷய தர்த்தசாரம். அப்ப ஒரு வாட்டி எப்பயுமே வரக்குள்ள சண்டைதான், பாஷ்யக்காரருக்கும் யாதவ பிரகாஷருக்கும் எப்பயும் சண்டைதான். ஏன்னா அவர் கோணாமணன் அர்த்தம் சொல்லுவார். சர்வம் கல்விதம் பிரம்மன் ஒரு வாக்கியம் இருக்கு, இங்க இருக்கிறது முழுக்க பிரம்மம் தான் அல்லது பிரம்மம் தான் இங்க இருக்கு வேற ஒண்ணும் இல்லைன்றதா. சர்வம் கலு இந்தீர்னு அர்த்தம், எவ்ரி திங் இஸ் பிரம்மன் இந்தீர் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லலாம். இந்த வாக்கியத்தை எப்படி நம்ம இப்ப அர்த்தம் பண்றது? இப்போ நேர்த்திக்கா பார்த்தோம் மூன்று ரெண்டு விஷயங்கள் சேர்ந்து இருக்கிறது கஷ்டம்னு சொன்னா அப்ப ஏதோ ஒன்னு எடுத்துடலாம், இது எல்லா வேலையும் சொல்லிடலாம். ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு, அனாத்மான்னு ஒண்ணு இருக்கு. அனாத்மா அப்படின்னா ஆத்மா இல்லாதது, எதுவா இருந்தாலும் அனாத்மா தான், அது பிரகிருதி வச்சுக்கோம். இப்ப நம்ம பிரபஞ்சத்தை பார்க்கச்சே எப்பயுமே இந்த பிரபஞ்சமானது சித்து அச்சித்து விசிஷ்டமாவே இருக்கு. சில விஷயங்களுக்கு உயிர் இருக்கு, சில விஷயங்களுக்கு உயிர் இல்லை. ஆனா இந்த ஸ்ருதி என்ன சொல்றது, சர்வம் கல்விதம் பிரம்மன் சொல்றது, எல்லாம் பிரம்மம்னு சொன்னா இப்ப எப்படி இதை அர்த்தம் பண்றது? இப்போ அப்ப அவன் பார்க்கக்கூடிய இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, எல்லா விஷயங்களும் பிரம்மமேன்னு சொல்லிட்டா பிரம்மமே இப்படி பரிணமிக்கிறதா, பிரம்மமே இப்படி பரிணமிக்கிறதா இல்ல இதெல்லாம் வெறும் மித்யா, இவைகளுக்குள்ள சத்து எது சத்தா இருக்கோ அது பிரம்மமா. இப்போ இங்கிலீஷ்ல சொல்லச்சு திஸ் இஸ் அ டேபிள், திஸ் இஸ் அ மைக் நான் சொல்றோமா இல்லையா? இப்ப இந்த டேபிள் திஸ் இதெல்லாம் போய் வெறும் இந்த இஸ் நடக்கு பாருங்க, அதுதான் உண்மை, அதுதான் பிரம்மம். ஏன்னா எல்லாத்துக்குள்ளும் இருக்கக்கூடிய அந்த இஸ்னா அஸ்தி ஏதோ ஒன்று இருக்கு, அதுனா பிரம்மம். அப்ப அது மட்டும்தான் இருக்கு. அப்ப இந்த நேம் அண்ட் ஃபார்ம் பெயர் உருவம் எல்லாம் போய் இப்படியும் அதை நிர்வாகம் பண்ணலாம். அப்ப பாக்குறதெல்லாம் போய் இந்த பொய் ஏதோ ஒரு சத்தியத்து மேல உட்கார்ந்து இருக்கு. அப்ப அந்த சத்தியம் மாத்திரம் உண்மை, அதுதான் சர்வம் கல்விதம் பிரம்மான்னு ஒரு இன்டர்பிரேஷன். இல்லாட்டி எப்படி நம்ம மாவை பிசைஞ்சு அதை ரொட்டி பண்றோம், பூரி பண்றோம், எல்லாம் பண்ணா கூட எல்லாம் கடைசியில மாவுதான். அல்லது மண்ல இருந்து பானை பண்றோம், எல்லாம் பண்ணா கூட எல்லாம் மண்ணு தான். கடைசியில பிரம்மமே எல்லாமா பரிணமிக்கிறது, அது மட்டும் எல்லாம் பிரம்மம் தான். அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு ஏத்த மாதிரி நேமன் ஃபார்ம் இருக்க உயிர் இந்த சின்ன பசங்க கிளே வச்சு விளையாடி ஆட்டம் முடிஞ்ச அப்புறம் மொத்தத்துக்கு திருப்பி கிளேவ ஆக்குற மாதிரி அந்த பிரம்மமே பரிணமிக்கிறது. லயம் வந்தோடனே எல்லாம் திருப்பி உருண்டு பண்ணிட்டு திருப்பி மாவாயிடுறது இல்ல பிரம்மம் ஆயிடுறதுன்னு சொல்லாமேனு சொன்னா இதுவும் ஒரு நிர்வாகம் தான். என்ன பிரச்சனைன்னு கேட்டா, நம்ம காரியமா இருக்கக்கூடிய வஸ்துக்கள்ல பார்க்கிற தோஷங்கள்லாம் காரணத்திலையும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியிருக்கும். ஏன்னா காரணத்துல இல்லாத தோஷம் காரியத்துல உண்டாகாது, அதான் சத்காரியவாதம். அதான் காரணத்துல இருக்க தோஷம் காரியத்துல இருக்கு. அப்ப காரியத்துல தோஷத்தை பார்த்தோம்னா அது காரணத்திலையும் போய் சேரும். அப்ப பிரம்மமே காரணம் சொல்லிருக்கிறதுனால இப்ப பார்க்கக்கூடிய பிரபஞ்சத்துல என்னென்ன தோஷங்கள் இருக்கோ எல்லாம் பிரம்மத்துக்கு போய் இருக்கும், இருக்கட்டும் அப்படின்னு சொன்னா ஸ்ருதி அதையும் ஒத்துக்கல. ஸ்ருதியாவது நிரஞ்சனம், பிரம்மத்தை சொல்லச்சு அதுக்கு எந்த விதமான அபகத பாத்மா அது எதுவுமே கிடையாதுன்னு சொல்லச்சு. இப்ப இது ஒரு டென்ஷன், இப்ப எப்படி இதை ரெக்கன்சல் பண்றதுன்னு சொன்னா, அப்ப ஒரு பட்சத்தார் என்ன சொன்னான்னு சொன்னா, வேண்டாம் பிரபஞ்சமே வேண்டாம் விட்டுலாம், பிரம்மசத்தம் ஜெகன் மித்தியாண்டத்தில் பார்த்துச்சு, நீ பார்த்துக்கிறதெல்லாம் பொய்ப்பா இருக்கிறது பிரம்மம் தான், நீதான பிரம்மம் ஒரு நிர்வாகமாச்சு. அப்ப இந்த மாயாவாதியான அல்லது பேதாபேதியான இந்த யாதவ பிரகாஷர் இந்த மாதிரி அர்த்தம் சொல்லச்சு, அது சரியான அர்த்தம் இல்லை. சைவ ஆத்ம பாவத்தினால்தான் ஐக்கியமே தவிர இந்த மொத்த பிரபஞ்சத்துக்கும் ஆத்மாவாக பரமாத்மாவான எம்பெருமான் இருந்துருக்கான். எப்படி சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் ஐக்கியமோ அது மாதிரிதான் ஐக்கியமே தவிர, இப்ப நமக்கு இந்த மொத்த சரீரத்தை பார்க்கச்சு விவகாரத்துக்கு இது தலா கால சொன்னா கூட மொத்தம் நான் தான் நமக்கு இருக்கு. என்னுடைய கால் என்னோட கல்லு சொல்றோம், தனியா நம்ம மட்டும் நிர்வாகம் பண்றது இல்ல. விவகாரத்துக்கு சொன்னா கூட ஆனா இது மொத்தம் என்னன்னு கேட்டா இது மொத்தம் நான். அப்ப நான் சொல்லச்சு, அப்ப ஒண்ணு எல்லாம் நான் தான், எல்லாம் என்னோடதான் அப்படின்னு விவகாரம் பண்றோமா இல்லையா? அப்ப ஒண்ணு டிஃபரன்சியேட் பண்றது இல்லையா? அது மாதிரி இந்த ரீதியில பாக்கச்சு இது மொத்தம் அந்த விசிஷ்டமா இருக்கக்கூடிய பிரம்மன், சித்து அச்சித்தை விசிஷ்டமா உடைய அந்த பிரம்மம் இருக்கு. அது நம்மளும் அத்வைத்தம் தான் ஒரு வகையில. ஒரு வகையில் என்ன அத்வைத்தம்னா, விசிஷ்டமா இருக்கக்கூடிய பிரம்மம் ஒன்னா இருக்கு. அத்வைதம்னா என்ன? ஒண்ணுன்னு அர்த்தம், ஒன்னா ஒண்ணு அர்த்தம் இல்ல. இவன் ஒருத்தன் தான் இங்க, அவன் ஒருத்தனை எல்லாத்தையும் பண்ணான் சொன்னா கூட கண்டிப்பா நாலு பேரும் கூட இருந்திருப்பா. அப்ப அந்த கொஞ்சம் ஏத்தி சொல்றதுக்காக சொல்றோம். அது மாதிரி இந்த விசிஷ்டமா இருக்கக்கூடிய பிரம்மம் ஒன்று, இதுதான் விசிஷ்டாத்வைதம். அப்ப இந்த சர்வம் கலு இந்த ஸ்ருதிக்கு தன்னுடைய அர்த்தத்தை சொல்றார். ஆனா எப்பயுமே ஒரு மக்கான வாத்தியாருக்கு புத்திசாலியான ஸ்டூடெண்ட் இருந்தா வச்சுக்கோங்க, அது வந்து வாத்தியாருக்கு பயங்கர கோபத்தை ஏற்படுத்தும். உனக்கு ரொம்ப தெரியுமா அப்படின்னு கேட்பா. அது மாதிரி இந்த யாதவ பிரகாஷுக்கு ரொம்ப கோபம் பாஷ்யக்காரர் மேல. இதற்கிடையில யாமுனாச்சாரியர் இந்த சம்பிரதாயத்தை அடுத்து யாருக்கிட்ட ஒப்படைக்கலாம் அப்படின்னு அவருக்கு ஒரு, ஏன்னா அவருக்கும் வயசாயம் இருக்கு, திருக்கட்சி நண்பர்களுக்கும் அவர்களுக்கு நன்மையும் இருக்கு. அப்போ அவர் மூலமா கேள்விப்பட்டு அவர் ஸ்ரீபெரும்புதத்துக்கு வர வந்து பாஷ்யக்காரரை பார்க்கணும்னு அவருக்கு ஒரு இது இருக்கு. வந்தப்ப தெரிஞ்சுக்கிறார், ஸ்ரீரங்கவாசி சது யாமுனார்யோ நிசம்ய ராமானுஜ தர்சிதார்த்தம் ஆகம்ய காஞ்சியாம் வரதம் மகாத்மா தேவ்யாயுதம் பிராணம அந்தரங்கைஹி. யாமுனாச்சாரியை பத்தி முதல்ல சொல்லணும், மகாபக்தர், பெரிய பக்தர். அவருடைய ரெண்டு ஸ்தோத்திரம் இருக்கு, ஸ்துதி இருக்கு, ஒன்னு சதுஷ்லோகி, இன்னொன்னு ஸ்தோத்திர ரத்னம். இந்த ஸ்தோத்திர ரத்னமானது அந்த காலத்துல ரத்னம்னு சொன்னா சிறந்ததுன்னு அர்த்தம், கன்யா ரத்னம் சொல்லுவா. விவாகத்துல குடிச்சு கன்யா ரத்னம்னா சிறந்த அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி ஸ்தோத்திர ரத்னம்னு சொன்னா சிறந்த மிகச்சிறந்த ஸ்தோத்திரம்னு அர்த்தம். அதை வாசிச்சாதான் நமக்கு தெரியும் அது எவ்வளவு சிறந்ததுன்னு சொல்லிட்டு. ஆழ்வார்களுடைய அருளிச்செயல்ல எவ்வளவு ஒரு பாவம் இருக்கோ அவ்வளவு பாவமும் அந்த சோத்திரத்துல இருக்கு. அதாவது பூர்வர்கள் சொன்னதுதான் அடுத்தடுத்து வரவா அப்படியே அதை வந்து அன்பயம் பண்ணி சொல்றா, இது தனியா சொல்லல. இன்றைக்கும் வடதேசத்துல நார்த் இந்தியால மடங்கள்ல ஸ்தோத்திரத்தை தினமும் பாராயணம் பண்ற அடிகளுடைய வாத்தியார் அடிக்கடி சொல்லுவார். ஆச்சாரியன் அவ ஒரு தடவை டூர் போனப்ப நார்த் வடதேச யாத்திரை போனப்ப அங்க ஒரு அவன் ரொம்ப பரம வைதிகள். அப்போ ஒரு மடத்துல கணவருக்கும் கேள்விப்பட்டு அங்க போனப்ப அங்க இருந்தவாளை அவளை விழுந்து சேவிச்சு இவ்வளவு வைதிகள் வந்திருக்கான்னு சொல்லி வரவேத்து நீங்கெல்லாம் இப்ப ரெடியாகுங்கன்னு சொல்லி அவளுக்கு எல்லாத்தையும் கொடுத்து 8:30 வந்துருங்கன்னு சொன்னாலாம். இந்த இடத்துல ஆறாவது ஆரம்பிக்க போறதுன்னு 8:30 போனா அங்க இருக்கிற நண்டு செண்டு இதான் எங்க பாத்தியா சொல்லு நண்டு செண்டு எல்லாம் சோத்திரத்தை சொல்லிட்டு உட்காந்து எங்களோட அந்த கோஷிலேயே சில பேர் தெரியல எவ்வளவு அசிங்கமா இருந்தது. அதாவது நம்ம தெற்கு தேசத்துல இருக்கோம் இவ்வளவு பக்கத்துல இருக்கோம் நமக்கு தெரியல, ஆனா வடதேசத்துல இருக்கக்கூடிய வைஷ்ணவா நம்ம நினைச்சிருக்கோம் ஸ்ரீ வைஷ்ணவா நம்ம தான் நினைச்சிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் அந்த இது உண்டு எங்க ஊர் தான்ப்பா அப்படின்னு நிச்சயமா இல்ல. அடியனுக்கு இங்க ஹைதராபாத்ல இருந்து பார்த்தா தெரியுது இங்க எவ்வளவு சொரூபமா எவ்வளவு பக்தி எவ்வளவு இதுவோட மனுஷா இருக்கான். அப்ப எல்லாரும் வெளில போய் பாக்கணும் முதல்ல அந்தந்த ஊருக்கு படம் தெரியுது அங்கங்க எவ்வளவு பாகவதத்தமா இருக்கான்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த இடங்கள்ல இந்த ஸ்தோத்திரத்தை விடாம பாராயணம் பண்ணிட்டு இருக்கா. நம்ம எல்லாருக்கும் கத்துக்க வேண்டிய ஒரு அவசியம் நிச்சயமா இருக்கு, எல்லாரும் அதை கத்துக்கணும். ஒரே ஒரு பத்தியத்தை மட்டும் அடிய நீங்க பகிர்ந்துக்கிறேன் ஒரு சுவாரஸ்யத்துக்காக. நதர்ம நிஷ்டோசி நச்சாத்ம வேதின்னு ஆரம்பிக்கிறார். ஆரம்பிச்சு ஒரு சரணாகதிய பண்றார். பண்ணிட்டு பெருமாளுக்கும் இவருக்கும் இடையில ஒரு சம்பாதம் மாதிரி பெருமாள் சொல்றாரு ஆத்மா என்ன அவசரம் இப்ப பார்க்கலாம் அப்படின்னு சொல்றார். அப்ப சொல்றார் அபூத பூர்வம் மம பாவிக்கும் வாம் சர்வம் சகேமே சகஜம் ஹி துக்கம் கிந்து த்வதக்ரே சரணாகதானாம் பராபவோ நாத நதே நுரூபா அப்படிங்கிறார். என்ன தாத்பரியம் கேட்டா இங்க பாருப்பா யாமுனாச்சாரியன்றவன் அல்லது ஆளவந்தான்றவன் எப்பவும் கஷ்டப்பட்டுதான் இருக்கான். என்ன பார்க்கச்ச லோகத்தில் என்ன சொல்றான்னா ஆளவந்தார்தான் தெரியுமே நேத்திக்கும் கஷ்டப்பட்டு இருந்தார் இன்னைக்கும் கஷ்டப்பட்டு இருக்கார் நாளைக்கும் கஷ்டம் தான் விட போறாரு என்ன பெரிய இதுல ஒன்றும் இல்லை. ஆனா என்ன வித்தியாசம்னா நேத்தி வரைக்கும் ஆளவந்தார் ஆளவந்தாரா இருந்துன்னு கஷ்டப்பட்டு இருந்தேன் ஆனா இன்னைக்கு உன்னுடைய சரணாகதன்னு கஷ்டப்பட்டு இருக்கேன். சரி அதனால என்னப்போ அப்படின்னு சொன்னா உன்னிடத்துல சரணாகதி பண்ணிட்டு ஆளவந்தார கஷ்டப்பட்டு இருக்கான்னு சொன்னா லோகத்தில் எடுத்து நான் பேசுவா ஆளவந்தார் சரணாகதி என்ன தெரியுமா ஆளவந்தாரே சரணாகதி பண்ணார் என்னாச்சு இப்போ இன்னும் கஷ்டப்பட்டு தான் இருக்காரு. இது உனக்கு அனுபவமா இருக்காது நீ பாத்துக்கோ எனக்கு ஒண்ணும் இல்லாதனால கஷ்டப்பட்டதுமோ எனக்கு சகஜம்தான் துக்கமானது எனக்கு எப்படி விட்டு போகாத விஷயம்தான் நான் கஷ்டப்பட்டுன்னு போறேன். ஆனா நீ கொஞ்சம் ஆலோசனை பண்ணி பாத்துக்கோ உன்னுடைய சரணாகதன் ஒருத்தன் கஷ்டப்படுறான்னு சொன்னா லோகத்துல விசுவாசம் போயிடும்பா பார்த்து பண்ணிக்கணும். இங்கிலீஷ்ல சொல்லுவா ஆம் டெஸ்டிங் சொல்லுவா கையை முடிக்க சொல்ற மாதிரி அது மாதிரி பகவான் கிட்ட ஆளவந்தார் விண்ணப்பம் பண்றார் எனக்கு ஒண்ணும் இல்ல நீ பாத்துக்கோ. அப்ப பெருமாள் கண்டிப்பா அதெல்லாம் ஒரு பாவம் அதாவது அந்த அந்த ரசனை நமக்கு வேணும். 45 ஐசிங்க சொல்லுவாராம் வித்வத் சதஸ்ல பிற மதத்தை சேர்ந்ததா வந்தா சொல்லுவாராம் இதெல்லாம் உங்களுக்கு புரியாது இதெல்லாம் புரியலாம் பாவம் வேணும் அருளிச்செல்ல ஈடுபாடு இருந்தாதான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்க முடியும்னு சொல்லுவார். என்ன வெறுமை ஒண்ணும் இல்ல நிற்குணம் பாவம் அதுன்னு சொல்றதுக்கு என்ன சொல்லுங்க பாக்கலாம். அந்த பாவம் வரணும்னா அந்த அருளிச்செல்ல ஈடுபாடு வேணும். ஸ்தோத்திரங்கள் நமக்கு தெரியாது பட்டருடைய ஸ்லோகங்கள் என்ன குரத்தாவான ஸ்லோகங்கள் என்ன தேசிகளுடைய ஸ்லோகங்கள் என்ன எல்லாத்தையும் வாசிக்கணும். வாசிச்சு அர்த்தத்தையும் அனுசந்தானம் பண்ணா நிச்சயம் நமக்கு பாவமானது கிடைக்கிறது. அப்படிப்பட்ட யாமுனாச்சாரியர் முதல்ல ஆரம்பிக்கிறார் நமோ சிந்தியாத்புதாய் என்ன அக்லிஷ்ட ஞான வைராகிய ராசியன் தன்னுடைய பிதா மகரால் நாத்தமுனியை முன்னிட்டு ஆரம்பிக்கிறார். ஆனா இவரும் அந்த அகாத பகவத் பக்தி சிந்து தான் அகாத அவனை கடக்கவே முடியாத இன்னைக்கு சொல்றான் பசிபிக் ஓஷன் சொல்றான் ஏதோ 11,000 மைல் சொல்லிட்டு இருக்கான் 11 மைல் சொல்றான். அது மாதிரி கடக்க முடியாத ஒரு பகவத் பக்தி சிந்து யார் நாத்தமுனின்னு இவர் சொல்றார். நிச்சயமா இவர் இன்னொரு சமுத்திரம் தான். அப்படிப்பட்ட யாமுனாச்சாரியர் காஞ்சிக்கு வந்து வரதனிடத்துல அந்தரங்கமா பிரார்த்தனை பண்றார் எனக்கு சம்பிரதாயத்துக்காக அடுத்த வாரிசு போகணும்னு பிரார்த்தனை பண்றார். கோயில்ல பிரதட்சணா வந்துருக்கா யாரும் கேட்டா யாதவ பிரகாஷ் தன்னுடைய சிஷ்யர்களோட வந்துருக்கார். அதுல மத்தியில ரொம்ப பிரகாசமா பாஷ்யக்காரர் அவர் பார்த்தனை தெரிஞ்சிடுறார் அவ்வளவு தேஜ விசேஷம். அப்ப அவருக்கு தோன்றதான் என்னது இவன் தான் குரு இவர் சிஷ்யன் மாதிரி தெரியுது ஆனா இவன் சிஷ்யன் குருவா போயிட்டு இருக்கான்னு நினைச்சுக்கிறான். யாதவ பிரகாசனை பார்த்தா சிஷியன் மாதிரி இருக்கு, பாஷ்யக்காரர் பார்த்தா குரு மாதிரி இருக்குது, உல்டாவா இருக்கு அப்படின்றான். சொல்ல ராமானுஜ சிஷ்ய ஏஷ சேத்து யாதவோ யுக்தமிதி. இந்த யாதவ பிரகாசன் பாஷ்யக்காரர் சிஷியனா இருந்தா யுக்தமா இருக்கும் போல இருக்கு, விபரீதமா இருக்குன்னு தோன்றதா. அப்பவே அவருக்கு அந்த இது. அப்ப என்ன பண்றார், ஸ்ரீ வைஷ்ணவர்த்தீவ பக்தியா ஸ்வஸ்ய பிரசீதேதி சராயா முனார்ய பாந்தம் மகாதேவிகயா சரண்யம் ஸ்ரீ தேவராஜம் சரணம் பிரபன்னஹ. இப்பதான் பிரபத்தியை பண்றார். ஒரு பிரபத்தி, பிரபத்தின் எதுக்கு வேணா பண்ணலாம். மோட்சத்துக்கு பண்ற பிரபத்தின்றது தனி, அதை தவிர நமக்கு என்னென்ன இப்ப கைங்கரியமே பண்றோம். முதல்ல எனக்கு என்ன கைங்கரியம் வேணுன்றது சொல்லுன்னு பிரபத்தி பண்ணலாம். அந்த கைங்கரியத்துல மத்தி வேணும்னு பிரபத்தி பண்ணலாம். அந்த மாதிரி யாமனாச்சாரியர் வருடத்துல ஒரு பிரபத்தி பண்றார். அதுக்கு ஒரு ஸ்லோகம் சொல்றார் சம்பிரதாயத்துல, எஸ் பிரசாத கலையா பதிர ஸ்ருணோதி பங்கு பிரதாவதி ஜவேனச்ச பக்தி மூக அந்த பிரபஷதி சுதம் லபத்தே சந்தியா தந்தேவமேவ வரதம் சரணம் கதோஸ்மின்னு. எவனுடைய பிரசாத லேசம், லேசம்னா சின்ன சின்ன அளவுனால ஒரு ஒரு காது கேட்க முடியாதவன் கேட்பானோ, பார்க்க முடியாதவன் பார்ப்பானோ, பேச முடியாதவன் பேசுவானோ, குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்குமோ, அப்படிப்பட்ட வரதனை நான் சரணம் அடைகிறேன்னு கேட்கிறார். எனக்கு ஒரு அடுத்த சம்பிரதாயத்தை எடுத்து நடத்துறதுக்கு ஒரு வியக்தியை காண்பின்னு. அப்போ அடுத்த சகோதரர் சொல்றார், இவர் பார்த்துடுறார், அதாவது பாஷ்யக்காரர் பார்த்துட்டு பாஷ்யக்காரர் வேணும்னு பிரார்த்தனை பண்றார். இப்ப ரெண்டு விஷயம் சொல்லலாம். என்னன்னா, ஆள் ஹேண்டில் பண்ணியாச்சு, அடுத்த ஹேண்ட் ஓவர் டேக் ஓவர் ஆரம்பிச்சிடலாமே அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு ஸ்திதியை பாக்குறாரு. இப்ப பாடம் நடந்துட்டு இருக்கு, நாம் போய் அவரை பார்த்து நிச்சயமா ராமானுஜருக்கு ஒரு எண்ணம் இருக்கும், இதை சீக்கிரமா முடிச்சுட்டு கோர்ஸ் மேல படிக்கிறதுக்கு வேற எங்கேயாவது போகணும்னு எண்ணம் இருக்கும், அல்லது நல்ல ஆச்சரியம் தேவை எண்ணம் இருக்கும். இவர் போய் பார்த்து பேசிட்டாரு வச்சுக்கோ, பாதிலே விட்டு வந்துருவார். பாதிலே விட்டு வந்துட்டா பூர்வபக்ஷத்தை முழுசா கிரகிக்க முடியாது. அதுக்கு சொல்றார், சம்பாஷிதேதிக பாட்டபங்க சாத் இத்தியசம்பாஷ்யமுனாரிய ஸ்ரீரங்கமேவாபசிஷ்யவர்கோ ராமானுஜாரியஷ்ச பபாட்டபச்சாத் சம்பாஷிதச்சேத்து இஹ. அப்படி பேசிட்டேன்னா பாட்டபங்க சாத், பாட்டபங்கம் ஆயிடும். பங்கம்னா ஒரு பிரேக். அதனால என்ன பண்ணாருன்னா, அசம்பாஷிய பேசாமையே யாமனர் என்ன கிளம்பிடுறாரு அங்கிருந்து. என்னன்னா பகவான் மேல விசுவாசம், அதாவது அதான் பிரபத்திக்கு இது. தொய் பிரவர்த்தே மமக்கும் பிரயாசகி, தொய்ய பிரவர்த்தே மமக்கும் பிரயாசகி, இதுதான் அர்த்தம். அது பிரபத்தி உத்தரமா இருக்கக்கூடிய அனுசந்தானமே தவிர பிரபத்திக்கு முன்னாடி நிச்சயமா இருக்க முடியாது. பிரபத்தி பண்ணியாச்சு, இனிமேல் நான் ஒரு பிரயாசம் பட வேண்டாம். ஆனா தொய் பிரவர்த்தே மமக்கும் பிரயாசகின்னு கேட்கிறார் தேசிகன். நீ உன்னை தரணும் முடிவு பண்ணிட்டுன்னா அதுக்கு மேல நான் ஒரு பிரயத்தனம் பண்ணணுமா? வேஸ்ட். வண்டி ஓடிட்டு நம்மளும் கூட ஓடுவானே, உள்ள உட்கார்ந்தா போருமே, பஸ் போயிட்டு இருக்கு. இல்ல சுவாமி, இது ரொம்ப போகுமா தெரியல, நானும் கொஞ்சம் எழுந்து நடக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தமா இருக்கு? பஸ் தான் போயிட்டு இருக்கப்பா, உட்கார் அவ்வளவுதான். சரி, போறதுக்கு ஒரே வண்டி ஒரே ட்ரெயின் அதுதான் இருக்கு, அது போகலன்னா நீ நடந்தாலும் போகணுமே, எங்கேயோ இருக்கு டிஸ்டன்ஸ். இங்கேயும் டெல்லிக்கு போகணும் சாமி, ட்ரெயின் ஒர்க் ஆகலன்னு சொல்றான். சரி, நடக்கிறேன், நடக்க முடியுமா? நடக்கிற காரியமா அது. அப்ப தொய் பிரவர்த்தே மமக்கும் பிரயாசகி, தொய் அப்பிரவர்த்தே மமக்கும் பிரயாசின் வர்த்தனம் என்றார். அந்த ரீதியில யமுனாச்சாரியர் அந்த பரத்த வரதனிடத்திலே ஒப்பிச்சுட்டு ஒப்படைச்சிட்டு நிச்சயமா ஒன்னா நடக்கும்ன்ற ரீதியில ஸ்ரீரங்கத்துக்கு எழுறார். தத்தேஷ பூபஸ்ய சுதே பிஷா சக்ரஸ்தே அன்ன மந்திரை ரகிலை ரசாத்யே பூபஸ்ததா யாதவ மந்திரமோச்சியம் இத்தியேவம் ஆகர்ண்ய தமாமினாய. இந்த யாதவ பிரகாசகருக்கு ஒரு ஒரு சக்தி இருந்தது. என்னன்னா, அவர் வந்து கொஞ்சம் மாந்திரிகம், பேய் பிசாசெல்லாம் ஓட்டுவார். அப்ப அந்த தேசத்துக்கு அருந்த அந்த ராஜாவுடைய பொண்ணுக்கு ஒரு ஏதோ ஒரு பிசாசம் அது பிடிச்சிருந்தது. அப்ப அதை கேள்விப்பட்டு யாதவ பிரகாசருக்கு முதல்ல சொல்லி அனுப்புற, இவர் கர்வமா சொல்றார், நான் போச்சேன்னு சொல்லி அது போயிடும் அப்படிங்கிறார். சுவாமி, அப்படிலாம் போகாத, வந்து போன முதல்ல இப்ப எடுக்கக்கூடிய படங்கள் மாதிரி இருக்கு, ரொம்ப மோசமா இருக்கு, வந்து பாருங்கள். அங்க போனா அது சிரிக்கிறதா அந்த பே பிசாசு, அடா நீயா வந்திருக்க, உனக்கெல்லாம் நான் போகமாட்டேன், போ சிஷ்யன் ஆசிண்டுவான். அந்த புண்ணிய ஆத்மாவை ஆசிண்டுவான், அதோட தர்சனம் பட்டவனே நான் போடுறேன்றத. அதான் அகிலேகி அசாத்தியே பூபஸ்ததா, என்னவே பண்ணி பார்த்தா ஒண்ணு நடக்கல, அதனால இவர் கொஞ்சம் பேய் ஓட்டுவாருன்னு தெரிஞ்சுட்டு யாதவ பிரகாஷரை கூட்டின்னு வந்தா, திருஷ்டாந்தரங்காவித யாதவம் ஸ்மித்வா பிசாச பரிபாவிய பூரிஹின் ராமானுஜாரியம் சரணம் பிரபத்யன் ராஜாத்மஜம் ஸ்வம்ச ஜஹௌ சஹாகம். அது யாதவ பிரகாஷரை பார்த்து சிரிச்சுதான், ஸ்மித்வானா சிரிச்சுட்டு சிரிச்சுட்டு பரிபாவேன அவமானப்படுத்திருத்தான். சுவாமி நிறுத்தம், அதெல்லாம் சமப்படாதையும், உமக்கு நான் போறதில்லை கண்டிப்பா. ராமானுஜர் ஆக்ஷன் வரணும். பஷகார் வந்த உடனே அவருக்கு நமஸ்காரம் என்று கிளம்பி போயிடுத்தான். சென்னை போனதுக்கு என்ன அறிகுறியும் கேட்டா, யூஸ்வலா விரக்ஷத்தை தான் கம்பா, போய் விரக்ஷத்தை முடிச்சுட்டு போகும், அப்பதான் நம்ப முடியும். இதுல போச்சாலும் தெரியல, இப்ப அதனால பக்கத்துல விரக்ஷத்தை முடிச்சுட்டு போச்சுன்னு சொல்லுவார். அது மாதிரி எதுக்குன்னா, அவருக்கு ஒரு ஏற்றம், அந்த தபசித்தி உண்டு, அவதாரமா பார்த்தா அந்த மாதிரி, அல்லது யோக சாஸ்திரத்துக்கு ரொம்ப ஒரு வேலிடிட்டி இருக்கு. நம்ம நினைச்சிருந்தோம் அந்த காலத்துல கதையெல்லாம் சொல்லுவா, ஜலத்தை எடுத்தார், தெளிச்சார், சாபம் கொடுத்தார், அல்லது ஒரு ரிஷியோட ஆசிரமத்துல மான் இருந்தது, புலி இருந்தது, படத்தை பார்த்தா எப்படி புலியும் மானும் பக்கத்துல இருக்க முடியும், புலி மான் அடிக்குமேனு கேட்டா, யோக சாஸ்திரத்துல எல்லாத்துக்கும் பலி பதில் இருக்கு. அஹிம்சா பிரதிஷ்டாயம், அஹிம்சையில பிரதிஷ்டிதமா இருக்கிறவனுக்கு தத் சந்நிதோ வைரத்தியாக, அவருடைய சந்நிதியில எனிமிட்டியே இருக்காதான். நேச்சுரலா எனிமிட்டி இருந்தா கூட அந்த சந்நிதியில அந்த எனிமிட்டி இருக்காது, அதான் அந்த தபசனுடைய ஒரு சக்தி. அந்த மதிப்பு தானா வருமா, அந்த சித்தி இருந்ததுன்னா. இப்ப சமீபத்தில் நடந்த விஷயம், திருப்பட்குழி விஜயராகவாச்சாரன்னு ஒரு எழுதியிருந்த பெரிய மகான், ரெண்டு தரப்புக்குள்ள சண்டை வந்தப்ப கோர்ட்டுக்கு போனாலாம், இவரும் ஒரு தரப்பை சேர்ந்தவர் இருந்தாலும் இவர் கோர்ட்டுக்கு போனோன்னு எல்லாரும் இருந்துட்டாலாம், அவர் சொன்னா சரின்னுட்டாலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அந்த சக்தி, அந்த சக்தி இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் தானா ஏற்படும். அந்த மாதிரி பாஷ்யக்காரரை பார்த்த உடனே இந்த பிசாச்சமானது விட்டு கிளம்பிருத்தான். ராமானுஜாரியே கிருதசம்மதிம் சஹ தேனார்பிதம் தத்குரு யாதவாய சம்மானம் அத்தியந்த வினீத பூர்வம். உடனே ராஜா என்ன பண்ணா, சன்மானம் பண்ணா, எல்லாம் பொன் பொருள் எல்லாம் கொடுத்தான். அந்த பாஷக்கார என்ன பண்ணாரா, எல்லாத்தையும் யாதவ பிரகாசத்தை கொடுத்துட்டாரா, சுவாமி எல்லாம் உம்மோடைய தான் என்னோட ஒண்ணும் இல்லை அப்படின்னு. சம்பாவனை பாதி கட் பண்ணி கொடுக்கற விஷயமே இல்லை, நேர பூர்த்தியா எல்லாமே சுவாமி உம்மோடைய தான், என்னோட ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி கொடுத்துட்டாரா. இது மேல அவருக்கு ஒரு அவமானம், என்னடா நம்மளுடைய சிஷ்ய புள்ள இவன் போய் இதை பண்ணிட்டு எல்லாத்தையும் திருப்பி கொடுக்கறானு சொல்லிட்டு என்ன பண்ணாரா, திருப்பியும் போய் என்ன பண்றது மேல யோஜனை பண்றார். கத்வா சகாஞ்சி மத யாதவோபி ராமானுஜே பிரீத இவாந்தரேர்ஷ்யஹ ததாதி தன்மான சசோதனேஷு வேதாந்த வாக்கியார்த்த விசாரகோ பூத். அதாவது வெளியில ஒரு நடிச்சாரா, சரி பரவாயில்ல வாப்பா நல்ல காரியம் பண்ணிருக்க, ஆனா உள்ளுக்குள்ள ஈர்ஷியா பொறாம எப்படியாவது ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கார். சரி அந்த தருண வர வரைக்கும் நடத்துவோம், பாடம் போயிட்டுக்கணும் சொல்லிட்டு தெரியவா உட்கார பாடம் சொல்ல ஆரம்பிச்சாராம். அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம், என்ன கட்டம்னா, முன்னமே பார்த்தோம் சர்வம் கல்விதம் பிரம்மாக்கு அவர் நேரடுத்தம் சொல்லல. அதுக்கடுத்து ஒரு ஸ்ருதியில சாந்தோக உபநிஷத்தை ஒரு வாக்கியம் வருது, என்னன்னு சொன்னா, தசை யதா கப்யாசம் புண்டரீகம் ஏ அக்ஷினின்னு ஒரு வாக்கியம், ஒரு வாக்கியம் உண்டு. எம்பெருமானுடைய திருக்கண்களை எப்படின்னு வர்ணனை பண்றது, அதுக்கு அந்த ஸ்ருதியானது தஸ்ய யதா கப்யாசம் புண்டரீகம்னு சொல்றது. எப்படி யதா, எப்படி எப்படி கப்யாசம் புண்டரீகம் இருக்கோ அது மாதிரி அவனுடைய கண்கள், திருக்கண்கள்னு சொல்றது. இப்ப என்ன அர்த்தம் பண்ணலான்னு கேட்டா, கப்யாசம்னு சொன்னா கபி, கபினா குரங்கு, ஆசம்னு சொன்னா சீட்டுன்னு அர்த்தம் பொதுவா, அல்லது பின்பகுதி. அப்ப குரங்குடைய பின்பகுதி எப்படி ஒரு சிவப்பா இருக்குமோ அந்த மாதிரி புண்டரீகம் சொன்னா தாமரை, அதன் மாதிரி எம்பெருமானுடைய திருக்கண்களும் சிவந்திருக்கும்னு ஒரு வியாக்கியானம், சங்கராச்சாரியோட வியாக்கியானமே இருக்கு. யாதவ பிரகாஷன் அதே அர்த்தத்தை சொல்ற. இது எப்ப நடக்குதுன்னு சொன்னா, அந்த காலத்துல சிஷ்யர்கள்லாம் அவருடைய குருக்களுக்கு எல்லா விதமான கைங்கரியமும் பண்ணணும், சர்வீஸ் பண்ணணும், எண்ணெய் தேய்ச்சி விடணும், அது ஒரு காரியம். அப்ப பாஷ்யக்காரர் வந்து தலையில எண்ணெய் தேய்ச்சி விட்டு உடம்புல பிடிச்சி விட்டு இருக்கார். அப்ப விசாரணை நடக்கிறது, நடந்தா இதான் அர்த்தம்னு சொல்லிட்டு இருக்கார். சொன்னா ரெண்டு சொட்டு ஜலம் சூடா வந்து வேறது, வேற மேல தொட மேல என்னடா ஜலம் வருது அப்படின்னு பாக்குறார். பார்த்தா பாஷ்யக்காரர் கண்கள் சிவந்து பேருக்கு துக்கத்துல இருக்கார், சூடா ஜலம் வேறது. எதுக்கு பாருன்னு கேட்டா, இப்படி கூட அர்த்தம் சொல்லலாமா, அது எவ்வளவு வசந்த திருஷ்டாந்தம் சொல்லிச்சு, எப்பவுமே ஜாகிரதையா இருக்கணும். ஆழ்வார் சொன்னா கூட தாமரை தான் ஒப்பிட்டான வழி இல்லை, ஏன்னா அதுதான் இருக்கிறதுல பெஸ்ட். எம்பெருமானுக்கு எதுவுமே திருஷ்டாந்தம் ஆகாது. கட்டுரைக்கு தாமரைன்னு ஆரம்பிக்கிறார் ஆழ்வார், கண் பாதம் கையோன்னு ஆரம்பிக்கும், இருந்தாலும் வேற எங்களுக்கு வேற இல்லையே, இருக்கிறது தாமரை தானே. அப்படி இருக்குச்சு இந்த மாதிரி சொல்லுவாளா அப்படின்னு சொல்லி, அப்ப நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்டா அவர் சொல்றார், கப்பியாசனம்னா கப்பிகின்னு சூரியனுக்கு ஒரு பெயர் இருக்கு, ஆசனம்னா மலர்ந்தான் அர்த்தம். அப்ப சூரியனால் மலர்ந்த ஒரு தாமரை, இளம் தாமரை இடத்துல என்ன ஒரு சிகப்பு இருக்குமோ அப்படிப்பட்ட சிகப்பை உடையது எம்பெருமானுடைய திருக்கண்கள்னு சொன்னா எவ்வளவு உச்சிதமா இருக்குன்னு. இத சொல்றதுக்கு நிச்சயமா மனசுல பக்தி போகணும், வரட்டு வேதாந்திகளுக்கு இது வராது. அதான் அந்த அகாத பக்தி சிந்து பாஷ்யக்காரரும் கூட, பகவத் பக்தி சிந்து பாஷ்யக்காரரும் கூட, அந்த பக்தி இருந்தாதான் இந்த மாதிரி ஒரு எண்ணமே ஒரு தோணும், முதல் இன்டர்பிரேஷனே வரும், இல்லாட்டி வெறுமை. ஆனா என்ன ஆச்சரியம்னா, சங்கராச்சாரிய சிறந்த பக்தர் தான், அவர் எப்படி எழுதினார்னு ஆச்சரியமா இருக்கு. பஜகோவிந்தம் ரொம்ப பக்தியோட தான் எழுதியிருக்காரு, ஆனா என்ன காரணம் தெரியல ஸ்ட்ரைட்டா அந்த மாதிரி அர்த்தத்தை எழுதிட்டு போயிட்டார். அதை இல்லைன்னு கண்டிக்கிறார். எப்பவுமே கண்கள்ல இருந்து வரக்கூடிய நீர்ல வித்தியாசம் உண்டு. சந்தோஷமா இருந்தா சில்லுன்னு வரும், ஸ்வீட்டா இருக்குமா, சாப்பிட்டு பார்த்தது இல்ல சொல்றானா. அதே சோகமா இருந்தா சூடாவும் வரும், உப்பாவும் இருக்குமா, அது என்ன ஆச்சரியம் பாருங்க. ரெண்டு கிளாண்ட் இருக்கு, ஒரு பக்கத்திலே வருது, இந்த பக்கத்துல வருது போல இருக்கு. அந்த மாதிரி பாஷ்யக்காரருக்கு ஒரு சோகம் உள்ளுக்குள்ள இருந்ததுனால அந்த கண்ணீரானது அவருக்கு உஷ்ணமா வந்ததுன்னு, இது ஒரு முக்கியமான ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் அவளுக்குள்ள. இதற்கு மேல பாடம் ஓடாத மாதிரி இருந்துருக்கு. அப்போ இதம் கிமித்யுக்தவதே ததஸ்மை கப்யாச வாக்கியஸ்ய யதார்த்தமுக்த்வான் ஜெய்மின் உபாக்யானமபி ப்ருவந்தம் ராமானுஜம் நாத்த படேத்யவோசது. என்னன்னு கேட்க இவர் அந்த சரியான கருத்தை சொல்ல, ஜெய்மினியினுடைய ஒரு வியாக்கியானத்தையும் சொல்லி இதனால இந்த அர்த்தம் தான் சரியா வரும் அப்படின்னு சொல்ல, யாதவ பிரகாஷர் கோபம் வந்து நீங்க இனிமே படிக்க வேண்டாம்னு சொல்றார். ஆனா அவரும் விடல, ஏன்னா இவர் இப்படி அனுப்பிச்சாலும் பிரச்சனை, இவரை ஏதாவது பண்ணி தீர்த்து கட்டணும் ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டார் அவர். இந்த இடத்துல என்ன முக்கியமான விஷயம் சொல்லணும்னா, ஜெய்மினி பேர் வந்ததுனால பூர்வ மீமாம்சா உத்தர மீமாம்சான்னு தனித்தனியா பிரிச்சு இருந்தா கூட நம்ம சம்பிரதாயத்துல அந்த பூர்வ மீமாம்சாவும் சேர்ந்ததுதான். தஸ்ய வைபவ பிரதிபாதன பராகான்னு ஸ்ருதிய பாஷ்யக்காரன் டிஸ்கிரைப் பண்ற, எம்பெருமானுடைய வைபவத்தை சொல்ல வந்ததுதான் ஸ்ருதி. அப்ப பூர்வ காண்டத்துல சொல்லப்பட்ட ஸ்ருதி வாக்கியங்கள்லாம் கூட எம்பெருமானதான் சொல்றது. அப்ப அதுல சொல்லப்பட்ட அந்த யாக யஜ்யங்கள் எல்லாமே பகவானுக்கு கைங்கரியம் தான். இப்படி அர்த்தம் பண்ணிட்டா மொத்த ஸ்ருதிக்குமே ஒரே அர்த்தம் கிடைச்சிருது. ஐக்கிய சாஸ்திரம் ஒரே வேதாந்தம்னு சொன்னா இன்னும் சேர்ந்தர் தான். ஆனா சங்கரனுக்கு அதுல உடன்பாடு இல்லை. அவர் என்ன பண்ணிட்டார், கர்மாவும் ஞானமும் சேராதுன்னுட்டார். கர்மத்துக்கும் ஞானத்துக்கும் என்னைக்கும் ஒத்து போகாது. ஒருத்தன் கர்மத்தனா இருந்தாலும் அவனுக்கு ஞானம் வராது. அவர் சொல்ற ஞானம் பிரம்ம ஞானம். ஏன்னா அவர் அவருடைய ஆர்கியுமெண்ட் என்ன கேட்டா, அகம் பிரம்மாஸ்மின்னு ஒரு ஞானம் ஏற்பட்டுருதுன்னா வேற என்ன இருக்கு எடுத்து பண்றதுக்கு. இப்போ நான் மட்டும்தான் இருக்கேன்னா ஒருத்தர் என்ன பேசுனா காரியம்னா ஒண்ணும் கிடையாது. அதனால சொன்னார், அந்த பிரம்ம ஞானம் ஏற்பட்டுருதுன்னா கர்மா கிடையாது. கர்மா ஒருத்தன் பண்ணிட்டு இருக்கான்னா அப்பவே அவனுக்கு டியூவாலிட்டி இருக்கு. அப்ப நான் வேற, சரீரம் வேற, வஸ்துக்கள்லாம் வேற எண்ணம் இருக்கிறதுனால அவனால ஞான பக்கம் போக முடியாது. அதனால கர்ம காண்டத்துக்கும் ஞான காண்டத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அதை விட்டுட்டு எவன் இங்க வரணும் அவனுக்கு தான் ஞானம்னர். பாஷ்யக்காரர் சொன்னார், நமக்கு இருக்கிற ஞானமே பகவானுக்கு அந்த கர்ம கைங்கரியம் பண்றதுக்காகத்தான். அந்த கைங்கரிய புத்தி முதலே வந்துருத்துனா பூர்வ காண்டம் என்ன உத்தர காண்டம் என்ன ஒரு பேதமும் கிடையாது. அதனால ரெண்டுத்தையும் சேர்த்து ஐக்கிய சாஸ்திரம்னு அதுக்கெல்லாம் சுவாமி தேசிகன் அதுக்கு மேல வந்து எப்படி சரி பண்ணணுமோ சரிபடுத்திருக்காரு. எல்லாத்தையும் இப்படி அர்த்தம் பண்ணிடா சரி அழகா பண்ணிருக்காரு. அதெல்லாம் காலக்ஷேப விஷயங்கள். இதற்கடுத்து ஒரு திட்டம் போடுற யாதவ பிரகாஷர், ததஸ்தமாலோச்ச சகாந்தரங்கைஹி பிரலோபிய ராமானுஜமப்யுபாயைஹி சஜான்னவி ஸ்நான நிமித்த யாத்ராம் யாஜேன ஹந்தும் குமதி பிரதஸ்தே. பரிகாரம் சொல்லியாச்சு, எப்படியே விட்டாலும் பிரச்சனை தான். ஏன்னா ஸ்கூல் சரியில்லைன்னு தெரிஞ்சுட்டு வச்சிருக்க பேரண்ட்ஸ் சும்மா இருக்க மாட்டா, போய் எல்லா நியூஸ் போட. அப்ப ஏதாவது செட்டில்மெண்ட் பண்ணி ஆனும். அப்ப யோசிச்சார், காஷி யாத்திரைக்கு கூட்டிட்டு போறது ஆனா பிளான் பண்ற குரு லட்சணம் பாருங்க, சிஷியனை தீர்த்து கட்டதுக்காக பிளான் பண்ற சில ஸ்டூடெண்ட்ஸை வச்சுட்டு காஷி யாத்திரைக்கு போறது, இந்த மாதிரி இந்த இடம் போறோம், இந்த மாதிரி பண்ண போறோம் பிளான் பண்ணிட்டார். தத சமாலோச்ச சக அந்தரங்கை, இவ்விடத்துல சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணணும், அவர்கள உட்காந்து திட்டம் போடுறார். ராமானுஜன் ஆசிண்டு போய் ஜான்னவி ஸ்நான நிமித்த, ஜான்னவின்னு கங்கைக்கு பேர் உண்டு, அந்த கங்கையில தீர்த்த மாதிரிலாம் வா அப்படின்னு கூட்டிட்டு போயிட்டு அங்கேயே ஒரு பண்ணணும்னு ஆசிண்டு போறார். கோவிந்த பக்தஸ்ய சுதஸ்வமா த்ருஷ்பசு சுசீல சஹபாட்டமித்ரம் மத்யேவனம் ப்ரோச்சது துஷ்ட சிந்தாம் ராமானுஜாய ஸ்வயமன்வகாத்தான். அடுத்து முக்கியமான ஒரு கட்டம் இது. கோவிந்த பட்டர் பாஷகருடைய கசன், சித்தி பிள்ளை, முன்னாடி பார்த்தோம் கமல் நயன பட்டருடைய குமாரன். அவரை பத்தி இங்க பாஷகாட சரித்தமா இருக்கிறனால அவரை பத்தி ஒன்னு விருத்தாந்தம் ரொம்ப இல்லை. ஆனா அவரும் கூடவே அவரும் எம்பெருமானார் மாதிரி இருப்பாராம். கோவிந்த பட்டரை பார்த்து எல்லாம் வியக்கிறா, இவரும் எம்பெருமானாரும் கேட்கிறாளாம், அந்த பேரே அவருக்கு சூட்டாளாம் எம்பெருமானார்னு. ஆனா அவருக்கு விருப்பம் இல்லையா, ஒரு ஒரு சூரியன் தான், ஒரு எம்பெருமானார் தான் வேணும்னா நான் எம்பார்னு பேரை சுருக்கிக்க, அதே பேர்ல எம்பெருமானார் தான் சுருக்கி எம்பார், எம்பார்ன்ற பதத்துக்கு அர்த்தம் கிடையாது, எம்பெருமானார் சுருக்கி வேணா இப்படி வச்சுக்கோங்க ஷார்ட்டா கூப்பிட்டுங்க அப்படின்ட்டார். அந்த அளவுக்கு அந்யோன்யமா இருக்கக்கூடிய ரெண்டு பேர், தானும் என்னுடைய அண்ணன் இடத்துல தான் கூட தான் படிப்பேன்னு அவர் படிச்சுட்டு இருக்கார். அவருக்கு இந்த பிளான் தெரிஞ்சு போடுத்து, பிளான் தெரிஞ்சதுனாலே நடுவிலேயே என்ன சொல்லிடுறார், நீ கேர்ஃபுல்லா இருந்தப்பா, இந்த மாதிரிலாம் திட்டம் பண்ணிருக்கா, நீ வந்து நடுவில் எங்கேயாவது தப்பிச்சு போயிடுன்ட்டார். நானும் உன்னோட வந்தேன்னா அவளை தெரிஞ்சு போயிடும், அடுத்து வேற ஏதாவது போடாமிப்பா, நான் அதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன், அவ கூட நான் யாத்திரையை முடிச்சுட்டு வந்துடுறேன், நீ இங்கே தப்பிச்சு போயிடுன்னு சொன்னார். உடனே என்ன சொன்னார், மத்தியே வனம் புரோச்ச துஷ்ட சிந்தாம் ராமானுஜாய ஸ்வயம் அன்பகா தான், அவளை தொடர்ந்து நான் பயக்கிறேன், நீ வழியை பார்த்துட்டு போன்றார். இதுவோ அந்த காலத்துல நடந்த சம்பவம். காடுன்னா எஜமான காடு, இங்கே லைட்டு கிடையாது, ஒரு அத்வானத்துல போய் மாட்டின் இருக்கார், என்னடா பண்றதுன்னு இவருக்கு வருது, ஏன்னா எங்க போறது மேல தெரியல. அப்ப பெருமாள் பிராட்டிய பிரார்த்தனை பண்ணிக்கிறார், மகாட்டவி மத்திய கதசராத்ரௌ ராமானுஜோ சிந்தை யதார்த்த சேதாஹ தேவ்யா மகத்யா சஹபாசமானம் தீனானவந்தம் வரதம் சரண்யம் வரதா அப்படின்னு சொல்ல கொடுக்குறார். யோசிக்கிறார், நீ தான் காப்பாற்றணும் இங்க, நான் இங்க இருந்து எப்படி இங்க இருந்து நான் திருப்பி ஊருக்கு போறது என்ன பண்ண தெரியலையேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்த்தனா கஷ்டப்பட்டு பகவான ஸ்மரிக்கிறார். பிராட்டியோட கூட கிராத்தரூபி வரதோத்த தேவ்யா கச்சேம ராமானுஜ சாது காஞ்சீம் இத்யக்ரகாமி பிரியாசபீத்வாம் தத்தத்த கூப்போக மந்தராசீத் கூப்போதக மந்தராசீத். பார்த்தா ரெண்டு பேர் வர, ஒரு வேடுவன் வேடு வச்சு காட்டிலாவதான இருப்பா, ரெண்டு பேர் வர வந்துட்டு, என்ன சுவாமி எங்க வழியை தொலைஞ்சு போயிட்டாரா, எங்க போயிட்டு இருக்குன்னு கேட்டா, அது மாதிரி நான் போகிறோம்னா கூட வர நான் ஆசிட்டு போறேன்னு முன்னாடி அவ ஆசிட்டு போற. கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் ஸ்ரீமத் ராமாயணத்துல எப்படி பெருமாள் பிராட்டி இளையாய்வார், அதே மாதிரி இங்க பெருமாள் பிராட்டி ராமானுஜ பின்தொடர்ந்து போறாரு. இங்க அப்ப சொல்ல உடல தாகமா இருக்கு அப்படின்னு சொல்ற உடனே பாஷக்காரர், நான் எடுத்துட்டு வரேன், எங்களுக்கு நீ கைங்கரம், நான் கைங்கரம்னு ஓடுற பக்கத்துல இருந்த கூப்பத்தை பார்த்துட்டு போய் ஜலத்தை கொண்டு வரன். வந்து பார்த்துட்டு அவ சாப்பிட்டுட்டு இப்படி போனா மொழிய சொல்லிடுறா, மொழியை சொல்லிட்டு அந்தர்தானம் ஆயிடுறா. கொஞ்ச நேரத்துல பார்த்தா காணும் அவளை, இவருக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா அதுன்னு பார்த்தா, ஆனா அங்கிருந்து பார்த்தா இருக்கு அந்த புண்ணிய கோடி விமானமான தெரியறது. சோ காஞ்சிபுரத்தை பக்கத்துல வந்துட்டோம்னு தெரிஞ்சு போச்சு. சரி இவளுக்கு ஏதாவது நின்றுக்கடன் பண்ணலான்னு பார்த்தா இவா காணும். இந்த மாதிரி நடக்குமான்னு கேட்டா இன்னி வரைக்கும் நடந்துதான் இருக்கு, நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலயும் மாதிரி சம்பவம் நடந்துதான் இருக்கு. அதுல குறிப்பாக சொல்லணும்னா அடியனுடைய ஆச்சாரன் ஒரு வாட்டி அவெல்லாம் அகோபிலம் போனப்ப மேல ரொம்ப கஷ்டமான பகுதியில போய் நரசிம்மனை சேவிக்கிறப்ப ஒரே குழப்பம் ஆயிடுதான், சாயங்காலம் தானே ஆயிடுத்து, எல்லாரும் பொம்மை நாட்டி குழந்தைல ஆயிஷம் பண்ணிட்டு இருக்கா, அங்கதான் இருக்கா, ஆனா எங்க இருக்குன்னு தெரியல, சன்னதி எங்க இருக்குன்னு தெரியல, இங்க போறா அங்க போறா, திருப்பி திருப்பி அதே இடத்துக்கு வந்துட்டு இருக்கா, திரும்பி போகணும்ன்றப்ப நிஜமாவே ஒரு ஒரு வேடுவன் அங்க வந்து என்ன தேடுறீங்க, என்ன கஷ்டப்படுறீங்கன்னு தெலுங்குல ஏதோ சொல்லி இப்படி போங்க அப்படின்னு சொன்னா அங்க பார்த்தா அங்க சன்னதி இருக்கான். இது வரைக்கும் தெரிந்தாலும் சன்னதி தெரியல, அவன் வந்து காத்துட்டு சன்னதி இருக்கு, ஆகா கட்சியதெல்லாம் உற்சாகமாய் திரும்பி பார்த்தா ஆளை காணும், எங்க வந்தான் எங்க போனான்னு தெரியல. அதான் நிஜம்மன் அங்க அந்த வேடு ரூபமா வந்து அவளுக்கு வழி காண்பிச்சிருக்கான். அப்ப மனசுல பக்தி இருந்து நம்ம போய் பகவான போனோம்னா வழி தவறி போனாலும் அந்த வழி நடத்துறதுக்கு நிச்சயமா மனுஷ ரூபேன வந்துதான் இருக்கான். நம்ம தான் அதை மறந்துடுறோம். அப்ப அந்த சமயத்துக்கு ஞாபகம் இருக்கு, அப்புறமா அது ஒரு இன்சிடென்ட் ஆயிடுறது, அவ்வளவுதான் மறந்து போயிடுறது. அது மாதிரி பாஷ்யக்காரருக்கு வரதனும் பிராட்டியும் அந்த வேடும் வேடு வச்சியா வந்து அவர் அடுத்து பண்ண வேண்டிய கைங்கரியத்தையும் சுட்டி காட்டியிருக்கா. இப்ப தீர்த்ததாகமா இருக்கு, தீர்த்தம் ஒன்னு சொன்னதுனால அதுக்கு அது சாலை கிணறுனு அதுக்கு பெயர். பாஷ்யக்காரரும் அங்க போய் அடுத்து மேற்கொண்டு அடுத்த பத்தியத்தை சொல்றார். திருஷ்டுவா பிரபாதே தச புண்ணியகோடி விமானம் அத்யந்த சமீபவிருத்தி சீதோதகம் தம் வரதம் விசிந்திய ராமானுஜோர்ய அதிவிஸ்மிதோபூத் அதிவிஸ்மிதோபூத். காத்தால இருந்து பார்த்தா புண்ணியகோடி விமானம் தெரியுது அழகா. அந்த கணத்துலேருந்து பார்த்தா இப்பதான் உங்க பிளாட் டிக்கெட்ஸ் எல்லாம் கட்டி வச்சிருக்கோம், அந்த காலத்துல ஒண்ணும் கிடையாது. பார்த்தா அழகா விமானம் தெரியுது, பார்த்தோன்னே ரொம்ப ஒரே ஆச்சரியமா இருக்கு. அப்படியே அத்தியந்த விஸ்மிதா அபூத் பீத்தோதகம் தம் வரதம் விசிந்திய, அதை பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிடுறார். ஆச்சரியப்பட்டுட்டு சந்தியாம் உபாஸ்யாந்தி கசத்தடாகே சம்சேவே தேவிம் வரதம் சஹிஷ்டஹ நித்யம் ததங்கீகிருத கூபதீர்த்தைஹி ராமானுஜார்ய ஸ்தமதோஷயச்ச. சந்தியாவந்தனம் பண்றார் அங்க இருக்கக்கூடிய தடாகத்துல, பண்ணிட்டு உடனே நேர போய் பெருமாளை பிராட்டி சேவிக்கிறார். சேவிட்டு சேவிச்சுட்டு அன்னைக்கு நிச்சயம் பண்றார் தீர்த்த கைங்கரியம் பண்றதுன்னு. பின்னால ஒரு சம்பிரதாயத்துக்கு ஒரு சிறந்த ஆச்சரணை வரக்கூடியவர், ஆனா அவர் பண்ண காரியத்தை பாருங்க, போய் தீர்த்த கைங்கரியம் பண்ணிருக்கார். போய் அந்த எல்லாம் ரொம்ப தூரம் அந்த காலத்துல, அந்த போய் அந்த கணத்திலையும் தீர்த்தம் கொண்டு வந்து தீர்த்தம் சமர்ப்பிச்சிருக்கார். அதுவே மகத்தான ஒரு கைங்கரியம். எதுக்குன்னா நம்மளை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். அந்த பிரா எம்பெருமானின் பிராட்டியும் அவர் திருப்திப்படுத்தினாலும் இந்த பதியத்தில் எழுதியிருக்கார். சீத்தகங்கனையும் பண்ணி கங்கா தட்டாத்யாதவ மந்திரவஷ்யோ கோவிந்த பட்ட ஸ்வகரஸ்தலிங்க ஸ்வகிராமம் ஆகம்யச்ச காலஹஸ்தின்யவாஸ்த தத்தான விசாரகஸ்தன். யாதவ பிரகாசம் தெரிஞ்சு போயிடுது. இப்போ ஒரு பக்கம் கோவிந்த பட்டர் சொல்றாரு, ஏதோ என்ன கடிச்சிட்டு சொல்ல சிங்கம் எடுத்து போச்சு புலி அடிச்சுன்னு போச்சு ஆக மொத்தம் விடுங்களேன், ஏன் இப்ப கவலைப்படுறேன் அப்படின்றார். ராமாஜன்மா நம்ம கூட வரல, திரும்பி போக சான்ஸே இல்லை, ஏன்னா நம்ம வந்த இடம் அந்த மாதிரி. ஏன் அவரை பற்றி விசாரப்பட்டிருந்தீங்க விடுங்களேன் அப்படின்றார். ஒன்னும் யாதவ பிரகாஷருக்கு கொஞ்சம் ஆனா வஞ்சத்தை தீர்த்துக்கணும். அவர் தெரியும் கோவிந்த பட்டர் அவருடைய தம்பின்னு தெரியும். சரி பாஷ்யக்காரர்கிட்ட பண்ண முடியாத இவரோட வாய்ப்புல விளையாடுவோம்னு சொல்லிட்டு அவரை கோவிந்தா நீ ஸ்நானம் பண்ணு அப்படின்னு சொன்னார். அவரை குளிச்சு குளிச்சு எழுந்துக்கிறார். தகாலும் இப்படி கையை வச்சுருந்த கையில சிவலிங்கத்தவன் ஏற்பாடு பண்ணார். பண்ணி போட்டு ஆஹா என்ன அற்புதம் அது, உனக்கு சிவபெருமானுடைய ஒரு இது கிடைச்சிருக்கு, காசியில வந்து இனிமேல் இதையே பண்ண வேண்டியது. அவரும் ஒரு சின்ன வயசுல இருக்கக்கூடிய ஒரு ஒரு இளைய பாலகன் தான். இவ்வளவு பேர் சேர்ந்து சொல்லச்சே இது நிச்சயமா பெருமாளோட இதுதான், இதைதான் பண்ணுன்னு சொன்ன உடனே அவருக்கும் அந்த பிரமிப்புல அதை ஏமாந்து போயிடுறார். சரி பேரையும் மாத்தின்றார், பேரை மாத்தி என்ன பண்றாரு, ஸ்வகிராமம் ஆகம்யச்ச காலஹஸ்தின்யவாஸ்த தத்தான விசாரகஸ்தன் ஒரு வரியில போட்டுட்டார். ஆனா தன்னுடைய கிராமத்துக்கே வந்து சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்றார். பிரதிஷ்டை பண்ணி பிறகு அவருக்கு கனவுல காலஹஸ்திக்கு போகணும்னு வந்து காலஹஸ்தியில போய் இருந்து பண்றார். பாஷ்யக்காரர் திருத்தரா பின்னாடி மாமா கிட்ட சொல்லி அமைச்சு நீ திருத்தரம் சொல்ல தேவம் எப்பொருளும் படைக்க அப்படின்னு அந்த அந்த பத்தி அந்த சொல்லி எம்பெருமானுக்கல்லால் பூவும் பூகும் தகுமோன்றத காதல அர்த்தத்தை சொல்லி அதை கேட்ட க்ஷண மாத்திரத்திலேயே எல்லாத்தையும் உதறிட்டு திருப்பி சம்பிரதாயத்துக்கு வரதோ அவருடைய ஒரு விருத்தாந்தமானது போறது. அப்ப வந்து அவருக்கு ஒரு விரக்தி ஏற்பட்டு பாஷ்யக்காரருடைய அவர் சன்னியாசத்தை வாங்கிக்கிறார். ரொம்ப ஆச்சரியமான ஐதிஹியங்கள்லாம் இருக்கு எம்பார பத்தி, அதை இன்னொரு சந்தர்ப்பத்துல அனுபவிக்கலாம். காஞ்சியா மதாகம்ய சயாபவோபி ராமானுஜம் வீக்ஷ ததாகமம் ச ஸ்ருத்வா தமாஹூய விலோபயானஹ ததஸ்வசிஷ்யை சமமபாட்டயச்ச. திரும்பி வந்து காஞ்சிபுரத்துக்கு வந்து பார்க்கிறார். ராத பிரகாஷர் பாஷ்யக்காரர் அங்க இருக்கிறத பார்த்துட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி, ராமாஜா நீ வந்துட்டியா, எப்படி பா வந்த, எனக்கு ஒண்ணும் அங்க சித்தமே போகல, அங்க காசியில ஒரு காரியம் உடல, உனக்கு என்ன ஆச்சு நினைச்சிட்டு இருந்த, நீ திருப்பி வா எங்கிட்டே வந்து படி அப்படின்னு சொல்லி திருப்பி, ஏன்னா மூடி மறைக்கிறதுக்காக அங்க வந்து மறுபடியும் வா. ஸ்வசிஷ்யைஹி சமம் அபாட்டையாச்சு, சிஷ்யரோட கூட உட்கார்ந்து சமம்னா அவளோட கூட வந்து பாட ஆரம்பிச்சார். மறுபடியும் அவளுக்குள்ள ஒரு வாக்கு விசாரமானது ஏற்படுறது. விருத்தமர்த்தம் து கதாச்சிதுக்தம் சதேவ சௌமியேதமிதி ஸ்ருதேஷ்ச அசிக்ஷயத் சங்கதமர்த்தமுக்த்வா ராமானுஜார்யோத்த தமத்யஜத் சஹ தமு அத்யஜத் சஹ சதேவ சௌமிய இதமக்ரமாசீத். ஸ்ருதி என்ன பண்ணுங்கிட்டா முன்னேற்ற விஜயாபனம் பண்ண மாதிரி எதையும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா சொல்லாது. ஏன்னா ஞான பாகத்துக்குள்ள நம்ம நன்றி நம்மள நினைக்கணும். வெறும எல்லாத்தையும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா சொல்லிட்டா வச்சுக்கோங்க, அப்புறம் நம்மளுடைய நமக்கு ஒரு ஞானம் தர்மபூத்த ஞானம் இருக்கு, இதை வச்சு என்ன பண்றது இப்போ? அப்ப ஐஐடி கோச்சிங் மாதிரி அது அதை என்ன பண்ணணும், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு சொல்லாது, ப்ராப்ளம் கொடுத்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். சதைவ சுவாமி இதமக்ரம் ஆசித், இங்க முன்னாடி சத்து தான் இருந்தது, அசத்து தான் இருந்தது, ஆத்மா தான் இருந்தது, தர்மம் எது இருந்ததுன்னு கேட்டா நாலு பதிலா இருக்கு. எதுதான் எதுதான் இருந்தது அப்படின்னு கேட்டா இப்ப இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கு. இப்போ இப்ப இப்படிலாம் சொன்னா எப்படி பதில் அர்த்தம் பண்றது இப்போ? அப்ப வேற எதுவுமே இல்ல, அடுத்த நேக நானாஸ்திக்கு சென்னை வேற எதுவும் கிடையாதுன்னு உடனே அப்படி ஒரு வாக்கியம். இப்ப இதெல்லாம் எப்படி ரிகன்சல் பண்றது இப்போ? சுத்தியில வரைச்சு சொல்லுவா, சிலதெல்லாம் வந்து ஐக்கியத்தை சொல்லும், அதாவது அபேதத்தை சொல்லும், சிலதெல்லாம் பேதத்தை சொல்லும், சிலதெல்லாம் சமன்மயம் பண்ணும், ரெண்டுமே சரிதான்னு சொல்லும். அப்ப சில வாக்கியங்கள்லாம் சொல்லிச்சு இங்க இருக்கிறது ஒண்ணுதான் அப்படின்னு சொன்னோம். சில வாக்கியங்கள் நிறைய வேற வேற விஷயங்கள் இருக்குன்னு சொன்னோம். சில சில வாக்கியங்கள் என்ன பண்ணுன்னா கட்டக ஸ்ருதின்னு பெயர், ஒன்னுத்துக்கு ஒண்ணு ஆத்மாவா இருக்கு. அப்ப அந்த ஆத்மாவுக்குள்ளேயும் ஒண்ணு ஆத்மாவா இருக்கு, யமயதி எம் ஆத்மான வேதன்னு ஸ்ருதி வாக்கியம் அண்ணன் போறது. அப்ப இதை வச்சு பார்த்துச்சு பாஷ்யக்காரர் சொன்ன கொடுத்த தெளிவான அர்த்தம் என்னன்னு சொன்னா, நிச்சயமா இங்க இருக்கிறது ஒண்ணுதான், அது என்னன்னு கேட்டா அந்த பிரம்மம் தான். ஆனா அந்த பிரம்மமானது ஆத்மாவா இருந்து தன்னை காட்டிலும் வேறாக்கூடிய வஸ்துக்களுக்குள்ளெல்லாம் இருந்துட்டு அந்தரியாமையா இருந்துட்டு அவைகளை நியமிச்சுண்டு அவைகளை தரிச்சுண்டு அவைகளுக்கு தெரியாம இருக்கு. ஏன்னா அதையும் சொல்லணும், இப்ப உள்ளுக்குள்ள நம்ம தெரியணும் என்ன, எம் ஆத்மான வேத தெரிஞ்சுக்க முடியாது. அப்ப ஒரு குருவுடைய கட்டாட்சம் தேவையா இருக்கு. குரு கட்டாட்சம் என்ன பண்ணும், அப்படி அவ்வளவு சக்தி இருக்கான்னு கேட்டா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் போல இருக்கு. என்ன எக்ஸாம்பிள்னா, அல்ல மாடர்ன் எக்ஸாம்பிள் தான், ஏன்னா போகணும் இல்லையா. இந்த ஆட்டம் ஒன்று சொல்றேன், ஆட்டம் சுத்தி எலக்ட்ரான் சுத்தியிலே இருக்கு. எலக்ட்ரான் பாருங்க நெகட்டிவ்லி சார்ஜ், அதுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது, அது சுத்தினே இருக்க வேண்டியதுதான். எப்போ அந்த எலக்ட்ரான் எஸ்கேப் ஆகும்னு சொன்னா, வெளியிலிருந்து ஒரு ஒரு லைட் வரணும், வந்ததுன்னா அந்த லைட்னால அந்த எலக்ட்ரான் எனர்ஜி ஏற்பட்டு அதுக்கு த்ரெஷோல்ட் எனர்ஜின்னு பேர்லாம் இருக்கு. அந்த எனர்ஜி வந்த உடனே என்ன ஆகுது, எஸ்கேப் ஆகி வெளில போறது, வெளில போச்சே பிரகாசமா போறது. அது மாதிரி குருவனுடைய கட்டாட்சம் ஒரு ஜீவாத்மா மேல விழுந்து அந்த ஆத்மாக்கு நற்கதி ஏற்பட்டு ஞானமானா போக்குறான். அந்த ஒரு கட்டாட்சம், அந்த கட்டாட்சத்தை தான் யமுனாச்சாரியர் வந்து கடாட்சிச்சுட்டு போயிட்டு அதை ஏற்கனவே உனக்கு எல்லா அர்த்தங்களும் அதான் அர்த்தம் அதுக்கு. அதனால பாஷ்யக்காரருக்கு ஸ்ருதி அர்த்தங்கள்லாம் தானா புரிக்கிறது, இது இப்படி அர்த்தம் கிடையாது, இப்படி சொன்னாதான் சரியா இருக்கும்னு சொல்லி சதேவ சுவாமி இதமக்கிரம் ஆசித்துன்னு சொன்னா, சத்துனா அது பிரம்மத்தை தான் குறிக்கிறது, பிரம்மம் தான் காரணம். அசத்துன்னு சொன்னா எப்படி அர்த்தம் பண்றதுன்னா, நம்ம சொல்ற அசத்து இல்ல, அசத்துனா என்னன்னா ஒண்ணு நேம் அண்ட் ஃபார்ம் ஒண்ணுமே இல்ல, இல்லாதபடி அப்படின்னு அர்த்தம். சத்துனா இருக்கிறதுன்னு அர்த்தம், அசத்துன்னு சொன்னா ஆமா அதுவும் வாஸ்தவம் தான். ஏன்னா சிருஷ்டிக்கு முன்னாடி எந்த ஒரு வஸ்துவுமே வஸ்துவாவே முதல்ல இல்ல, சிருஷ்டிக்கு பிறகுதான் வஸ்து வஸ்துவா இருக்கு. சிருஷ்டி உண்டான அப்படின்னா இது இது இது இதுன்னு பேர் வைக்கிறோம். அதுக்கு முன்னாடி ஆத்மாவும் அனாத்மாவும் எல்லாம் அந்த இதுல கிளியரா மறுபடியும் எக்ஸாம்பிள் அதுலேயே கூட சில ஆப்ஜெக்ஷன் போட்டு வச்சுட்டோம் வச்சுக்கோ, எல்லாம் கலந்து கட்டி ஒன்னா இருந்துட்டு இருக்கு. அப்ப பார்க்கச்சே இது என்னன்னு தெரியலையே, அதான் அசத். இது என்னன்னு சொல்ல முடியலையே, அப்படி ஸ்திதி இருக்கு இல்லையா, அதுதான் அசத். ஆனா அந்த அசத்தையும் அப்படிப்பட்ட நிலையிலையும் ஆத்மாவும் பிரம்மம் எப்படி இருந்துட்டே இருக்கு, அப்பையும் அந்த அசத்தானது எம்பெருமானுக்கு சரீரமா இருந்துட்டே தான் இருக்கு. அப்ப எப்பவுமே பிரம்மமானது ஜீவாத்மாவையும் ஜெகத்தையும் விட்டு பிரிஞ்சு இருக்கிறதே இல்லை, எப்பயும் ஜீவாத்மாவும் ஜெகத்தும் பிரம்மத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கிறதே இல்லை, இதுதான் சம்பிரதாயம் அப்படின்ற அர்த்தத்தை சொல்லி, ராமானுஜாரிய அச தம் அத்தியஜத் அப்படின்னு போட்டார். அவரை இனிமேல் தீர்மானம் பண்ணிட்டார், இது மேல இங்க இருந்தா இந்த பாடம் படிக்கிறது வேஸ்ட் அப்படின்னு அதோட அங்க யாதவ பிரகாஷ விட்டுடுறார். விட்டுட்டு அடுத்து என்ன பண்றாருன்றத நாளைய தினம் பார்க்கலாம். ஒரு சின்ன சஸ்பென்ஸ் இருக்கட்டும், சஸ்பென்ஸ் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சதுதான். இந்த கதையில் என்ன போகுதுன்றது நாளைய தினம் நம்ம பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.